వెంకటాద్రిసమంస్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశసమో దేవో న భూతో న భవిష్యతి ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేం కడంగల్మిమ్మేల్ వినై ముట్రపుం తాంగల్ తంగట్కు నల్లన వేసైవార్ వేంగడత్తురైవార్ కణమా ఎన్నలాం కడమై అదుసుమం దార్గట్కే சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறை மார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே போன உபன்யாசத்திலே 74 மற்றும் 75 நாமாக்களை அனுபவித்தோம். 74 நாமாவளியானது ருக்மாப்ஜ சரசீகூல லக்ஷ்மீ கிருத தபஸ்வினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா என்பது. பொன்மயமான தாமரை புஷ்பங்களை உடைய பத்மசரஸ் பத்மசரோவரம் என்கிற புஷ்கரணியினுடைய கரையிலே தன்னை விட்டு பிரிந்து போன மகாலட்சுமியானவள் பிராட்டியானவள் திரும்பவும் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று ஸ்ரீ வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் தபஸ் பண்ணினான், அவனுக்கு நமஹா அப்படின்னு பார்த்தோம். அப்படி அந்த ஒற்றாமரைகளை தேவலோகத்திலிருந்து கொண்டாந்து பெருமாள் இந்த பத்மசரஸிலே பயிர் பண்ணினான் அப்படின்னும், அந்த பொற்றாமரையானது தினம் வளரணும், ஒரு தடங்கள் இல்லாம கிடைக்கணும், அப்படி கிடைச்சாதான் அதை கொண்டு தாயாருடைய மகாமந்திரத்தை சொல்லி லட்சுமிய அர்ச்சிக்க முடியும், தபஸ் நிர்விக்னமா தடங்கள் இல்லாம நன்னா நடக்கும், அப்படி 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினா பிராட்டி அவதாரம் பண்ணுவா அப்படின்றபடினாலே பெருமாள் அந்த பொற்றாமரை புஷ்பங்களை நன்னா மலர வைக்கணும், அது நன்னா விளையணும் அப்படின்னா சூரிய மண்டலத்திலே உறைபவனான சூரிய நாராயணனுடைய அனுகிரகம் தேவை, தியேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி என்று தியானிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பரபிரம்ம ஸ்வரூபம் அது. சூரிய மண்டலத்திற்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு சூரிய மண்டலத்திற்கு நடுவிலே பொழிந்து கொண்டு அந்த சூரியனை இயக்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் மூலமாக லோகத்திலே உள்ள எல்லோரையும் கூட ரட்சிக்கக்கூடியதான அந்த சூரிய நாராயண ஸ்வரூபத்தை தியானிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. அதனாலே அந்த சூரிய நாராயணனையும் கூட பிரதிஷ்டை பண்ணி சுவாமி உம்முடைய அனுகிரகத்தினாலே இந்த பொற்றாமரை புஷ்பங்கள் தடங்கள் இல்லாம பூக்கணும், இதை கொண்டு நான் பிராட்டி அர்ச்சிக்கணும், பிராட்டியானவள் வரணும், நான் அவளை சேரணும் அப்படின்னு பெருமாள் 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினான். அப்படி அவன் இந்த பொற்றாமரை புஷ்பங்கள் பூத்துள்ள பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய குளத்தினுடைய கரையிலே 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்டது. ருக்மாப்ஜ சரசி கூல லக்ஷ்மி கிருத தபஸ்வினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இப்படி பெருமாள் தபஸ் பண்ணினா 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினா அதனுடைய பலனாக தாயார் அவதாரம். என்னைக்கு அவதாரம் அப்படின்னா கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி உத்திராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் கூடின பரம மங்களமான ஒரு நன்னாளிலே சுபதினத்திலே அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நண்பகல் வேளையிலே தாயாருடைய திருவவதாரம். திருச்சானூரிலே தாயார் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடியதான அந்த பத்மசரஸ் சொல்லக்கூடிய குளத்திலிருந்து தாயார் அவதரிச்சா. எப்படி அவதரித்தால், ஒரு 1000 இதழ் தாமரை சகஸ்திர தல பத்மம்னு சொல்லக்கூடியது தாமரைகளிலே விசேஷமானது, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை, அது சாட்சாத் தாயார் விரும்பி உரையக்கூடிய தாமரை, அந்த தாமரையிலே தான் பிராட்டி எழுந்துள்ளிருக்கிறாள் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. அப்படி ஆச்சரியமா 1000 இதழ்கள் கொண்ட ஒரு சகஸ்ரதல பத்மம், ஒரு ருக்மாப்ஜம், அதாவது புற்றாமரை, இப்படியான இந்த முகூர்த்தத்திலே திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய திருக்குளத்திலே இருந்து வெளியில வருது. அதுல மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி கழுத்தில கல்கார மாலைன்னு சொல்லக்கூடிய வெண்தாமரை மாலையை அணிந்து கொண்டு அந்த பொற்றாமரையிலிருந்து தோன்றினால் அவதரித்தாள். இது தாயாருடைய அவதாரம். இதை பார்க்கறச்ச பெருமாளுடைய முகத்திலே அத்தனை சந்தோஷம், அத்தனை பூரிப்பு. எத்தனை வருஷ காலம் பிராட்டிய தேடி எங்கெல்லாம் அலைஞ்சான் பெருமாள், எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இங்க வந்து தபஸ் பண்ணா பிராட்டி வருவான் சொன்னா, அப்பவும் 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினான் பெருமாள். பிராட்டியை பிரிந்து ஏங்கி தவித்து போயிட்டான் பெருமாள். அந்த தவிப்பெல்லாம் நீங்கும்படியாக, அந்த ஏக்கமெல்லாம் தீரும்படியாக, அந்த வாட்டமெல்லாம் தனியும்படியாக பிராட்டியானவள் இந்த குளத்திலேருந்து சகசரதல பத்மத்திலேருந்து அவதாரம் பண்றா. அத பார்த்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் 1000 கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி பிரகாசமாகுமோ அந்த மாதிரி பிரகாசம் ஆயிடுத்தான் பெருமாளுக்கு. இத்தனை வருஷ காலம் அவர் மனதிலே, அவர் முகத்திலே இருந்த துக்கம் துயரம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. ஒரு க்ஷணத்துல அப்படியே உள்ளம் பூரித்து போயிடுத்து பெருமாளுக்கு. சதயம் எல்லாம் அப்படியே விசாலமாயிடுத்து பெருமாளுக்கு. மலர்ந்து போயிடுத்து, புஷ்பம் மலர்றாப்புல மலர்ந்துடுத்து. எப்படியானா பிராட்டியானவள் அந்த குளத்திலே இருந்து தோன்றின அந்த சகசிரதல பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமுக மண்டலம் அப்படி மலர்ந்துடுத்து புன்னகையில. பத்மா பத்ம சரோ மத்யே, பத்மான்னு சொல்லக்கூடிய தாமரையிலே தோன்றியவளான பிராட்டி பத்மாவதி அலர்மேல் வங்கை, பத்ம சரோ மத்தியே, பத்மசரஸ் சொல்லக்கூடிய இந்த புஷ்கரணியினுடைய நடுவே, பிரசன்ன வதனே க்ஷணா, மலர்ந்த முகத்தையும் மலர்ந்த கண்களையும் பெருமாளை இத்தனை வருஷம் கழிச்சு சேவிக்க போறோம், அவரோட சேர போறோன்ற அந்த ஆவலையும் முகத்திலே காட்டிக்கொண்டு பிராதுராசி தோன்றினால், உற்பத்தியானால், ஆவிர் பவித்தால், அவதாரம் பண்ணினால், வெளிப்பட்டால் பிராட்டி. ஜெகநாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன, ஜெகநாதன் இந்த லோகங்களுக்கெல்லாம் நாதனாக எல்லா உலகங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், தேவதேவோத்தம தேவகம்பீர தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா என்று கட்டியம் கூறப்படக்கூடிய ஒரு எம்பெருமான், எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமானவன், எல்லா உலகங்களுக்கும் சுவாமியானவன், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், பல அண்டங்கள் பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம், அப்படி எல்லா அண்டசராசரங்களையும் உள்ளடக்கியதான எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் தலைவனான சுவாமியான, அதை படைத்து காத்து ரட்சிப்பவனான எம்பெருமானவன். அதனாலே ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா உலகங்களுக்கும் நாதன் தலைவனவன். பிராதுராசீத்து தோன்றினால் ஜெகநாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன, பிரிய தர்ஷனம் அவன் ஆசையா பார்க்கும்படியாக தோன்றினாள் பிராட்டி. அம்மா எத்தனை வருஷ காலம் உன்னை நான் பிரிஞ்சு தவிச்சு போயிட்டேன், ஒரு அம்மாவை பிரிஞ்சு தவிக்கக்கூடிய கை குழந்தை போலன்னா என் நிலம ஆயிடுத்து. இப்ப இவ்வளவு ஆச்சரியமா நீ அவதாரம் பண்ணினியா, என்னுடைய மனசெல்லாம் அப்படியே மலர்ந்து போயிடுத்தோ, என்னுடைய கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் ஓடி போயிடுத்தோ, என்னுடைய வாட்டம் எல்லாம் தனிஞ்சுடுத்தோ, இனிமேல் நான் ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னுட்டு எம்பெருமான் ஆசையா பாக்குறான் பிராட்டிய. பிரிய தர்ஷனம், அப்படி எம்பெருமான் ஆசையா பார்த்து துக்கமெல்லாம் தீர்ந்து முகம் மலரும்படியாக அவதாரம் பண்ணினாள் பிராட்டி. அததான் மலையிலையும் சரி திருச்சானூர்லயும் சரி, மலையில திருவேங்கடம் உடையானுக்கு திருவாராதனம் நடக்கிற சமயத்திலே மந்திர புஷ்பத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். திருச்சானூர்லே தாயாருக்கு திருவாராதனம் நடக்கிற சமயத்துல கூட மந்திர புஷ்பத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றா. பத்மா பத்ம சரோ மத்யே பிரசன்னபதனே க்ஷண பிராதுராசி ஜெகநாதம் பஷ்யந்தீம் பிரிய தர்ஷன. இப்படி எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு ஆனந்தம், ஒரு மலர்ச்சி, ஒரு புன்னகை தோன்றும்படியாக பிராட்டி அவதரித்தாள். எப்படி அவதரித்தாள் அப்படின்னா, லசல்லக்ஷ்மி கராம்போஜ தத்த கல்ஹார கஸ்ரஜே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ என்கிற இந்த 75வது நாமாவளியாலே பிராட்டி எந்த வடிவத்தில் தோன்றினால் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னைக்கு தோன்றினால், நாள் நட்சத்திரம் திதி கிழமை முகூர்த்தம் எல்லாம் சொல்லி எடுத்து எப்படி தோன்றினால் அப்படின்னு இங்க சொல்லணும். லசத் லக்ஷ்மி கர அம்போஜ தத்த கல்ஹார கஸ்ரஜே அப்படின்னா, பிரகாசிக்கக்கூடிய அப்படி ஜொலிக்கக்கூடிய வெண்தாமரை மாலை, கல்கார புஷ்ப மாலை, எந்த வெண்தாமரை மாலையை தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு இந்த பத்மசரசிலிருந்து சகசரதல பத்மத்திலிருந்து பிராட்டி தோன்றினாலோ அந்த மாலையை கையில கழட்டி வச்சுண்டா. பிராட்டி தன்னுடைய கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி கையில வச்சுண்டா. அப்படி அந்த பெருமாளுடைய திருக்கழுத்திலே அணிவிப்பது போல அந்த பாவனையோடு கூட ஒரு பெரிய ராஜாவினுடைய பொண்ணு, அவளுக்கு சுயம்பரம் ஏற்பாடாகி இருக்கு. பெரிய பெரிய ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், அவளுடைய பசங்கள், இளவரசாள்லாம் வந்திருக்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, சுயம்பரத்துக்கு வந்திருக்கா. அம்மா, உனக்கு எந்த வரனை ரொம்ப பிடிக்கிறதோ, யார் உன் மனசுக்கு ஏத்தவன்னு உனக்கு ஒரு திருப்தி வரதோ, ஒரு அபிமானம் வரதோ, அவன் கழுத்துல மாலையை போடுன்னு இந்த பொண்ணுடைய தோப்பனார் கையில மாலையை கொடுத்து அனுப்புற. அவ அந்த மாலைய எந்த மாதிரி ஒரு போர்ஸ்ல, ஒரு ஆங்கிள் புடிச்சுட்டு இருப்பாளோ, அப்படியே கையில மாலையை ரெண்டு பக்கமும் தூக்கி பிடிச்சி போடுறாப்புல ஏந்திண்டு ஒரு ஒரு வரனுடைய முகத்தையா பார்த்து யார் பிடிக்கிறதோ அவனுக்கு போடுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னுடைய வரனான, தன்னுடைய பிராண நாயகனான, தன்னுடைய நாத்தனான திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் இங்கே வந்துட்டான். கோபம் தீர்ந்து, பொய்க் கோபம் தீர்ந்து அவ ரெண்டு பேரும் சேர வேண்டிய காலம் வந்தாயிடுத்து. அதனால அந்த எம்பெருமானுடைய கழுத்திலே இந்த மலர் மாலையை அணிவித்து அவனை பதியாக ஏற்று அவனோடு கூட சேர்ந்து திருவேங்கடமலைக்கு போய் அர்ச்சாவதாரமாக இருந்து கலாகாலத்திற்கும் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதாக பிராட்டி அதுக்குதான் காத்துட்டு இருந்தா. அந்த சமயம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தா. எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் காலாகாலத்துக்கும் அப்படின்னு தானே பெருமாள் அவதாரம் பண்ணணும்னு நினைச்சார். பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு காரணமா தானே பிராட்டி பொய்க்கோபம் கொண்டு கோச்சுண்டு வந்தா. அவளை தேடிண்டு வராப்புல இவன் வந்தான், தபஸ் பண்ணினான், அவ வந்தா திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லோரையும் ரட்சிக்கிறான்றது தானே புராணம்னு பார்த்தோம். அந்த மாதிரி கையில சுயம்பரத்துக்கு வரக்கூடிய பெண்ணானவள் அந்த மாலையை தன்னுடைய வரனுக்கு அணிவிப்பது போலே கையில மாலையை ஏந்தி கொண்டு ஒரு சுயம்பர பெண்ணை போலே வந்தால், அதை எப்படி எடுத்துட்டு வந்தா அப்படின்னா தன்னுடைய தாமரை போன்ற கைகளாலே எடுத்துக்கொண்டு வந்தாளாம். பிராட்டியினுடைய திருக்கைகள் தாமரையை போல இருக்கிறது. இது பிராட்டிக்கு மட்டுமல்ல, எம்பெருமானுக்கு கூட இந்த லட்சணம் பொருந்தும். பெருமாளுடைய திருமுக மண்டலம் தாமரை, பெருமாளுடைய திரு கண்கள் தாமரை, பெருமாளுடைய திருவடிகள் தாமரை, பெருமாளுடைய தொப்புளிலிருந்து தாமரை வரது, இப்படி பெருமாளுடைய திருமேனி முழுக்கவும் தாமரை காடு. பெருமாள் திருமேனி முழுக்க ஒரே தாமரை மயம்தான். அந்த மாதிரிதான் பிராட்டியும் தாமரை மயமானவள், தாமரையிலே தோன்றினவளாக இருந்தாலும் கூட இவளுடைய திருமுக மண்டலமும் தாமரை, இவளுடைய கண்களும் தாமரை. யார் பரம்பொருள் அப்படின்னா தாமரை கண்களை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு உபனிஷத் சொல்லி தோல்வியோ, தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷினி, எவன் தாமரையை போன்ற கண்களை உடையவனாக இருக்கிறானோ அவனே பரம்பொருள்னு சாஸ்திரம் வேதம் சொல்லி தோல்வியோ. இவளும் பரம்பொருள், இவளும் பரதத்துவமானபடியினாலே இவருடைய கண்களும் கூட ஆச்சரியமா தாமரையை போல இருக்கிறது. தாமரை எப்படி அப்படி பார்த்தா அழகா, மனமா, லேசா, மிருதுவா இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கா பிராட்டியும் சரி பெருமாளும் சரி. அப்படி தன்னுடைய அழகான தாமரையை போன்ற கைகளாலே இன்னொரு தாமரை மாலையை கைகளிலே ஏந்து கொண்டு இந்த தாமரை நடந்து வர்றது. இவள் தாமரையிலிருந்து தோன்றியவள், இவளே ஒரு தாமரை, இவளுடைய கைகளும் தாமரையை போல இருக்கிறது. கழுத்துல இருந்த இன்னொரு தாமரை மாலையை கைகளில் வச்சுருக்கா. இன்னொரு தாமரையான பெருமாளை நோக்கி வந்து அவனுடைய கழுத்திலே அணிவிக்கிறாள் பிராட்டி. இப்படி எல்லாம் ஒரே தாமரை மயமா இருக்கிறது பார்த்தா, அப்படி ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் இது. அப்படி கையில அந்த கல்கார மாலையை கொண்டு வந்து பெருமாளுடைய திருக்கழுத்திலே அணிவித்தாள், அணிவித்து அவனை பத்தியா வரிச்சா. அப்ப பெருமாள் பிராட்டி இத்தனை வருஷ காலம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் தவிச்சு போயிட்டனேன்னு சொன்ன போது பெருமாள் வருத்தப்பட்ட போது, இனிமேல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சுவாமி, ஒரு க்ஷணம் கூட இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன், அகலகில்லேன் இறையும் ஒரு க்ஷணம் கூட, அப்படி கண்ணை திறந்து மூடுற அந்த கண்ணிமைக்கக்கூடிய நேரம் கூட உங்களை விட்டு புரிய மாட்டேன். இதோ இப்போதே கூட உங்களோடு சேர்ந்து நான் ஒன்னா வந்துடுறேன், நீங்களும் நானும் பிரிய முடியாதபடிக்கு உங்களுடைய திருமேனியோடய கலந்துடுறேன் அப்படின்னு இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிற போது, தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, பக்தர்கள் என்ன, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது திருச்சானூரிலே சூரியநாராயண பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே அந்த பத்மசரஸ்து சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே பெருமாள் கழுத்திலே வெண்தாமரை மாலையை அணிவித்து கல்யாணம் செய்து கொண்ட பிராட்டி ஏறி பெருமாளுடைய வலது திருமார்பிலே அமர்ந்து விட்டால், அதிலிருந்து இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி பெருமாளுடைய திருமார்பிலிருந்து ஒரு க்ஷணம் கூட நீங்காதவளாக, இறையும் அகலகில்லாதவளாக, நித்தியான பாயினி என்றும் பெருமாளோடைய கூட சேர்ந்து விளங்குபவளாக, இப்பொழுது அவன் அர்ச்சாவதார விக்கிரகமா இருந்தாலும் கூட அவனுடைய வலது திருமார்பிலே வியூகலட்சுமியாக எப்போதும் பிரியாதபடி எழுந்தருளியிருக்கிறாள் அப்படின்றதெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கும் அலர்மேல் மங்கைக்கும் உள்ள சம்பந்தம். பிராட்டி என்ன சொன்னா எம்பெருமானிடத்திலே, அகலேன் அப்படின்னு சொல்லல, அகலேன் அப்படின்னா உங்களை விட்டு இன்னும் போக மாட்டேன், கோச்சுண்டு போக மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன ஆறுது, மேபி போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா இருது. உங்களை விட்டுட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலும் வருமோ என்னமோ ஆனா நான் போக மாட்டேன்னு ஆறுது. அப்ப கொஞ்சம் டவுட் இருக்கு பிராட்டியனுடைய வாசகத்துல வார்த்தையில. ஆனா இவ தெளிவா என்ன சொல்றா, அகல கில்லேன், என்னால பிரிய முடியாதுன்னுட்டா. எப்படி சரீரத்திலேருந்து பிராணன் பிரிஞ்சு போயிடுத்துனா சரீரம் உழுந்துடுறதோ அந்த மாதிரி நான் உங்களை விட்டு புரிய முடியாது சுவாமி, என்னால உங்களோட சேர்ந்துதான் இருப்பேன், அகல கில்லேன், என்னால முடியாதுன்னுட்டா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம் வந்துடுத்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு பிரகாசமான பூரிப்பு வந்துடுத்து. அப்படி மகிழ்ந்த திருமுக மண்டலத்தோடைய கூட எம்பெருமான் எழுந்தருள் இருந்தான். இவா ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, அந்த பத்மசரஸ், அந்த புஷ்கரிணி 12 வருஷ காலம் இவன் தபஸ் பண்ணி பிராட்டி வந்து பிராட்டி இவனை சேர்வதற்கு காரணமாக இருந்தபடினாலே, அதுக்கு சாட்சியா இருந்தபடினாலே, பிராட்டியை அது வரைக்கும் தன்னுடைய வயிற்றிலே தாங்கி கொண்டிருந்தபடினாலே, அந்த பத்மசரஸ பார்த்து அந்த புஷ்கரணியை பார்த்து திருவேங்கடமுடையான் வரம் கொடுக்கிறான். 3 உலகங்களிலும் உன்ன மாதிரி ஒரு பிரசித்தமான தீர்த்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வசந்த நிலையை நீ பெறப்போகிறாய் என்று பிராட்டி உன்னிடத்திலிருந்து தோன்றினாலோ அந்த நாள் அன்னைக்கு உன்னுடைய தீர்த்தம் ஒரு துளியான மேலப்படாதான்னு ஏங்கி தவித்து உன் காலடியிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார். 3 லோகத்திலே இருக்கக்கூடியவர்களும் காத்து கொண்டிருப்பார்கள், தவிப்பார்கள், ஏங்குவார்கள். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஸ்திதியை, ஒரு நிலையை நீ அடையப் போகிறாயின்னு பெருமாள் வரம் கொடுத்தான் அவளுக்கு. பாத்மம் சரஸ்மீக்ஷாத வரம் தஸ்மை ததௌஹரிஹி, அந்த பத்மசரஸ்ன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணிக்கு ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் வரம் கொடுத்தான். கொடுத்துட்டு இத்யுக்த்வா கருடேஷான மதிரோஹ்யரமாசகஹ, கருடனை வரவழைத்து கருடனுக்கு மேலே பெருமாளும் பிராட்டியுமாக இருவரும் எழுந்தருளி, போகிராஜகிரிம் கத்வா சுவாமி புஷ்கரிணி தட்டே, திருவனந்தாழ்வான் மலையாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய போகிராஜகிரின்னு சொல்லக்கூடிய இந்த திருமலையிலே சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே, ரமதே ரமையை காந்தே ரமணீயே ஸ்ரீயஸ்பதிஹி, பெருமாளும் பிராட்டியும் ஆச்சரியமா பிறர் கண்டு மகிழும்படியா ஆனந்தமாக கையை கோர்த்து கொண்டு உலாவி வருகிறார்கள். வரச்ச பெருமாள் தனி, பிராட்டி தனி, இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா அதனால ஸ்ரீயஸ்பதிஹின்னு காட்டி கொடுத்தார். இது பத்ம புராணத்திலே இருக்கக்கூடியதான விஷயம். தாயாருடைய அவதார ஸ்தலமான அலர்மேல் மங்காபுரம் என்கிற திருச்சானூரிலே இந்த பத்ம புராணம் தான் பிரமாணமா கடைபிடிக்கப்படுகிறது. கோவில்ல சில உற்சவ சமயங்கள்ல ஸ்தல புராணம் வாசிக்கிறதுன்ற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி தாயார் சன்னதியில ஸ்தல புராணம் வாசிக்கிறதுன்றது இந்த பத்ம புராணத்தை தான் வாசிக்கிறா. அதன்படிதான் உற்சவங்கள் நடக்கிறது. அந்த மாதிரி தாயாருடைய அவதார தினம் இருக்கு பாருங்க, அதை நாமெல்லாம் தீர்த்தவாரி சக்கரஸ்நானம் எல்லாம் சொல்றமோ இல்லையோ, ஆனா திருச்சானூரிலே தாயாருடைய சக்கரஸ்நானம் தீர்த்தவாரி, அதற்கு விசேஷமா பஞ்சமி தீர்த்த உற்சவம்னு பெயர். கார்த்திகை சுக்ல பஞ்சமியிலே தாயார் இந்த புஷ்கரணியிலிருந்து அவதரிச்சபடியினாலே அன்று அந்த புஷ்கரணியிலே தாயார் சக்கரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி கண்டருள்வதாலே பஞ்சமி தீர்த்த உற்சவம்னு பெயர் அதற்கு. இந்த பிரம்மோற்சவத்துக்கு கூட பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவம்னு எழுதினாலும் கூட சொல்றச்ச பஞ்சமி தீர்த்த உற்சவம்னு தான் சொல்றது உண்டு. ஏன்னா இந்த பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா கணக்கு பண்ணிதான் 9 நாள் உற்சவம் நடக்கிறது. இப்போது ஆச்சரியமா இந்த 3 லோகங்களும் பிரசித்தமா கொண்டாடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினுடைய அனுபவம். பஞ்சமி தீர்த்தம் 9ஆம் நாள் வருகிற மாதிரி பிரம்மோற்சவம் தொடங்கும். நல்ல நாள் முகூர்த்தம் எல்லாம் பார்த்து தாயாருக்கு துவஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடியேற்றம் நடக்கும். கார்த்தால சாயங்காலம்னு 2 வேளையிலையும் தாயார் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்திலே ஒரு ஒரு வஸ்திரம் ஒரு ஒரு விதமான ஆபரணங்களை சாத்திக் கொண்டு வேறு வேறு திருக்கோலத்திலே எழுந்தருள்வாள். அத வர்ணிக்கிறச்ச ஆகமங்கள்லாம் ஒரு நாள் ஏறின வாகனம் மறுநாள் ஏறாமலும், ஒரு நாள் கண்ட திருக்கோலம் மறுநாள் காணாமலும், ஒரு நாள் சூட்டிய ஆபரணம் மறுநாள் சூடாமலும், ஒரு நாள் கண்டருளிய பக்ஷணம் பணியாரம் மறுநாள் கண்டருளாமலும், ஒரு நாள் கேட்ட பாசுரம் மறுநாள் கேட்காமலும், இப்படி ஆச்சரியமாக உற்சவம் கண்டருளினீர் அப்படின்னு எல்லா உற்சவங்கள்லயும் கொடி இறக்கிறச்ச அந்த பெருமாளிடத்திலே அந்த தாயாரிடத்திலே அர்ச்சக சுவாமியானவர் விஞ்ஞாபிப்பது வழக்கம். அதுக்கு பெருமாள் விடை சாதிக்கிறதுன்னு பெயர். முதல்ல கொடியேற்றத்துக்கு முன்னால பெருமாள் கொடியேற போறது, பிரம்மோற்சவம் நடக்க போறது, எல்லோரும் வந்திருந்து இந்த உற்சவத்தை கண்டுகளித்து அனுபவிக்க வேணும் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுவார் எல்லாரையும். ஆஹ்வானன் பெயர் அதற்கு. நித்தியசூரிகள்லாம் வாங்கோ, ஆழ்வார்கள்லாம் வாங்கோ, ஆச்சாரியெல்லாம் வாங்கோ, தேவர்கள்லாம் வாங்கோ, உள்ளூர் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் வாங்கோ, பொதுமக்கள்லாம் வாங்கோன்னு பெருமாள் ஒரு ஒருத்தரையும் அட்ரஸ் பண்ணி கூப்பிடுவார். எனக்கு உற்சவம் நடக்கிறது, நீங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும், நீங்கெல்லாம் கலந்துண்டு அனுபவிக்கணும்னு தான் நான் உற்சவம் பண்ணிக்கிறேன், எல்லாரும் வாங்கும்னு கூப்பிடுவார். அப்படி பெருமாளுடைய வாக்கை ஏற்று எல்லோரும் வரதா ஐதீகம். சில பேர் வரா, சில பேர் முடியலன்னாலும் எல்லோரும் வரதா ஐதீகம். அதே மாதிரி உற்சவம் முடிந்து கொடி இறக்குற சமயத்துல பெருமாள் விடை சாதித்தல்னு பேரு. பெருமாளுடைய வாக்கை சிரமேற்கொண்டு கடைபிடித்து யாரெல்லாம் வந்தாலும் அவள்லாம் நல்லபடியா நீங்க உற்சவத்தை நடத்தி கொடுத்தீங்கோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவாவா போய் அவாவாளுடைய காரியத்தை பாருங்கன்னு பெருமாள் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லோருக்கும் விடை கொடுப்பது, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது எல்லோரையும். அதற்கு பெருமாள் விடை சாதித்தல்னு பெயர். அதிலே அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளுக்கு விடை, அர்ச்சகர் பிரார்த்திப்பர் உற்சவத்துக்கு எழுந்தருளி இருந்த எல்லோருக்கும் எம்பெருமான் விடை சாதித்தருளவேனும் அப்படின்னு ஒரு சுவாமி பிரார்த்திப்பர். அப்ப அர்ச்சகர் பெருமாளுடைய ஸ்தானத்திலிருந்து தாயாருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் வாசிப்பர் பெருமாள் விடை சாதித்தருள்வதுன்னு. பெருமாள் எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல வார்த்தை சொன்னி ஆத்துக்கு அனுப்பி வைக்கிறது எல்லோரையும். அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகளுக்கு விடை, வைகுண்டத்திலேருந்து வந்த நித்தியசூரிகள்லாம் நல்லபடியா உற்சவத்தை நடத்தி கொடுத்தீங்கோ, எல்லாம் அவாவா ஸ்தானத்துக்கு போயிட்டு வாங்கோன்னு அனுகிரகம் அவளுக்கு. ரிஷிகளுக்கெல்லாம் விடை, தேவர்களுக்கெல்லாம் விடை, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் விடை, பொதுமக்களுக்கு விடைன்னு எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புவார் பெருமாள். அப்படி எல்லாரும் பெருமாள் விடை கொடுக்க பெருமாள் கடைசியா 10 நாள் கழிச்சு கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய மூலஸ்தானத்துக்கு எழுந்துருளிடுவார். முதல் நாள் கொடியேத்திட்டாரானா அதோட பெருமாள் பிரம்மோற்சவம் முடிஞ்சு கொடி இறக்கிட்டு தான் உள்ள போவார். அது வரைக்கும் கண்ணாடி அறையில் எழுந்துருளிருப்பார் பெருமாள். அப்படி பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு போய் அந்த கேடைன்னு சொல்லக்கூடிய தோளுக்கிணியான்ல இருந்து இறங்கி ஆஸ்தானத்துக்கு எழுடுவார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தலிகம் செய்யாகி சயனமாகும். அதை சேவிச்சுட்டு தான் பக்தாள்லாம் அங்கிருந்து நகர்றதுன்றது வழக்கம் இன்னைக்கும். அந்த மாதிரி தாயாருக்கு விடை சாதித்தருள்கிற இந்த பிரகரணத்திலே கூட இந்த பத்ம புராணத்தை தான் வாசிக்கிறார். அப்படி ஆச்சரியமான ஒரு உற்சவம் இது. அப்படி கொடியே திரச்ச எல்லோருக்கும் தாயார் ஆஹ்வானம் பண்ணி எல்லோரும் வாங்கோ, என்னுடைய குழந்தைகளா எல்லோரும் வாங்கோ, 10 நாள் திருச்சானூர்ல இருந்து என்னுடைய உற்சவத்தை எல்லாம் அனுபவிங்கன்னு தாயார் ஆஹ்வானம் பண்றா. அப்படி ஆச்சரியமா வர்ணித்தது போல, ஆகமம் வர்ணித்தது போல, கார்த்தால ஒரு வாகனம், சாயங்காலம் ஒரு வாகனம், கார்த்தால வந்த வாகனத்துல சாயங்காலம் வரமாட்டா, ஒரு நாள் வாகனம் மறுநாள் ரிப்பீட் ஆகாது, ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒரு வாகனம், அதற்கு வேற வேற திருக்கோலங்கள், எல்லா வாகனத்திலையும் ஒரே மாதிரி எழுந்துருள்வான்றது இல்ல, ஒரு ஒரு வாகனத்துக்கு ஒரு ஒரு திருக்கோலம். அந்த மாதிரி ஒரு நாள் ஏறின வாகனம் மறுநாள் ஏறாமலும், ஒரு நாள் சாற்றி கொண்ட திருக்கோலம் மறுநாள் சாற்றி கொள்ளாமலும், தாயார் சில வாகனங்கள்ல தாயாராவே எழுந்துருள்வா, சில வாகனங்கள்ல பெருமாளா எழுந்துருள்வா. நன்னா போட்டோவை சேவித்தா இல்ல நேர வரச்ச சேவித்தா டிவியை சேவித்தா தெரியும். உதாரணமா ஒரு பல்லக்கு உற்சவம் அப்படின்னா பல்லக்குன்றது பெண் எழுந்துருளக்கூடியதான ஒரு வாகனம். ஒரு ராஜகுமாரியோ, ஒரு அரசியோ, ஒரு ஆச்சாரிய பத்னியோ, ஒரு ராஜமாதாவோ, அந்த மாதிரி ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பவனி வரக்கூடிய வாகனம் அது பல்லக்குன்றது. அதனால தாயார் அதுல பெண்ணாகவே எழுந்துருள்வாள். அப்ப தாயார சேவித்தா பெருசா வித்தியாசம் தெரியாது. மத்த நாள்களை விட விசேஷமா திருவாவரணம் சாத்தின்றிருப்பா, வசந்த புடவை சாத்தின்றிருப்பா, அவ்வளவுதானே தவிர, பொதுவா நம்ம எல்லா புறப்பாட்டிலையும் தாயார் எப்படி சேவிக்கிறோமோ அப்படிதான் இருப்பா தாயார். சில உற்சவங்கள்ல புருஷ நாட்டமா எழுந்துருள்வா தாயார். உதாரணமாக ஹனுமந்த வாகனம், அதுல ராமர் திருக்கோலம் சாத்திக்கிறா, கையில வில்லும் அம்மும் ஏந்திண்டு அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய தாயார் ராமன் வில்லையும் அம்பையும் ஏந்திண்டு நின்று இருப்பானோ இல்லையா, அதனால நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிப்பா. அன்னைக்கு தாயாருடைய திருமுக மண்டலத்திலே ஸ்திரீகள் தரித்துக் கொள்ளக்கூடிய திலக்கம் இருக்காது, புருஷாயிட்டுக்கிற மாதிரியான திலக்கம் இருக்கும். அன்னைக்கு தாயாருடைய திருச்செவிகள்னு சொல்லக்கூடிய காதுகள்ல குண்டலம் இருக்காது, தோடு இருக்காது, புருஷா தோடு போட்டு போலான்னா தோடு இருக்காது. தாயாருடைய மூக்கிலே மூக்கு சாத்த மாட்டா. அப்படி தாயாருடைய திருமக மண்டலத்தை உற்று சேவித்தோமானா ஹனுமந்த வாகனத்திலே ராமனாவே மாறிடுவா தாயார். அந்த மாதிரி இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்திலே, இந்த பஞ்சமி தீர்த்த உற்சவத்திலே வெண்ணைத்தாழி கண்ணன் திருக்கோலம், சந்திரப்பிரபை அன்னைக்கு வெண்ணைத்தாழி கண்ணன் திருக்கோலம் தாயாருக்கு, அதுல அசல் கண்ணனாவே மாறிவிட்டா தாயார். மற்ற எல்லா உற்சவங்கள்ல தாயார சேவித்தது ஒரு பக்கம் வச்சுட்டு, அந்த வெண்ணத்தாழி கண்ணன் திருக்கோலத்துல தாயார் எழுந்தருளி இருந்த உற்சவத்தை இன்னொரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா, என்னதான் தாயார் திருக்கோலம்னு சொல்லக்கூடிய வேஷத்தை மாத்தி மாத்தி போட்டுண்டாலும் கூட உத்து பார்த்தோம்னா தாயார் முகம் தெரியறது. இதுதான் நம்ம தாயார், திருச்சானூர் தாயார் தெரியும். இந்த வெண்ணத்தாழி கண்ணன் திருக்கோலத்துல அசல் கண்ணனாவே மாறிவிட்டா தாயார். ஒருவேளை அன்னைக்கு தாயார வாகனத்துல ஏழை பண்ணாம அங்க இருக்கக்கூடிய கண்ணன வாகனத்துல எழுந்தருள பண்ணிட்டாலோன்னு சொல்றபடி அப்படியே மாறி போயிட்டா தாயார். இப்படி ஒரு நாள் சாற்றிக் கொள்ளக்கூடிய சாத்துப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோலம் மறுநாள் கிடையாது. பத்து நாள்ல 4000 திவ்ய பிரபந்தமும் தாயாருக்கு புறப்பாட்டுல ஆகிடும். 4000 தாயார் கேட்கணும். அதனால ஒரு நாள் சொன்ன பிரபந்தம் இன்னொரு நாள் சொல்ல மாட்டான்ற ரீதியில 4000 முடியும். இப்படி 4 மேனி பொழுது ஒரு வண்ணம்னு சொல்றமோ இல்லையோ, அதெல்லாம் நிஜமாவே நடக்கும் தாயார் உற்சவத்துல. அப்படி ஆச்சரியமா 9 உற்சவம். சுவாமி தேசிகன் தேவபெருமானுடைய உற்சவத்தை அனுபவிக்கிற போது, பிரம்மோற்சவத்தை அனுபவிக்கிற போது, துரகவிஹகராதஸ்யனந்தனாந்தோலிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். பெருமாள் புத்திர வாகனம் என்ன, யான வாகனம் என்ன, கருட வாகனம் என்ன, இப்படி பல வாகனங்கள், பல்லக்கு என்ன, இப்படி பல வாகனங்கள்ல எழுந்துருள்றோம். ஒரு ஒரு வாகனத்துல எழுந்துள்ளக்கூடிய சேவையும் அப்படியே பிராணனை விட்டுடலாமான்னு அத்தனை ஆச்சரியமா இருக்குது. ஆனா இந்த 10 நாளுக்கு நாள் பெருமாளுடைய சோபை வந்து அப்படியே அதிகமாயிட்டே போறதுப்பா. நான் முதல் நாள் சேவித்ததை விட 2 உற்சவத்துல பெருமாள் இன்னும் பிரகாசிக்கிறார். 4 உற்சவத்துல இன்னும் பிரகாசிக்கிறார். 7 உற்சவத்துல இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது பிரகாசம். உற்சவம் முடியறச்ச பெருமாள் எங்கேயோ போயிட்டார். இங்க அர்ச்சா விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையோ, அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனே இங்க விக்கிரகமா வந்து உட்கார்ந்துண்டானோன்னு சொல்றபடிக்கு அத்தனை பிரகாசம், அத்தனை சோபையோட பெருமாள் அப்படி பிரகாசிக்கிறார், ஒளிர்றார், மிளிர்றார். அதை பார்த்து நமக்கு ஆத்ம சோபை ஏற்படுறது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனசு, நம்முடைய சரீரம் இதெல்லாம் கூட அப்படியே பூத்து குலுங்கிறது, பிரகாசமாறுது. இங்க 2-way process. இங்க என்னன்னா, நம்மளை பார்த்து பெருமாளுக்கு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியை பெருமாள் தன்னுடைய முகத்திலே பிரகாசமா வெளிப்படுத்துறான். அவனை பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம், நம்முடைய ஆத்மாவுக்கும் சோபை கிடைக்கிறது. பெருமாள் எதற்கு பிரம்மோற்சவம் கண்டருள்றான்? பிரம்மோற்சவம் வாகனத்துல உற்சவம், விசேஷமா திருவிழா நடக்கிறதுனா எல்லா குழந்தைகளும் வரும், எல்லா குழந்தைகளையும் ஒரே சமயத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு அம்மா வாட்டமா வரான் பெருமாள். நாம என்ன பண்றோம், வருஷத்துல 10 தான் பெருமாளை இந்த மாதிரி வாகனங்கள்ல, இந்த மாதிரி திருக்கோலங்கள்ல சேர்க்க முடியும். இதை விட்டா பெருமாள் அப்படி அனுபவிக்க முடியாது. கார்த்தால ஒரு கோலம், சாயங்காலம் ஒரு கோலம், கார்த்தால வேற பெருமாளோ, இப்ப வேற பெருமாளோன்னு சொல்றபடி அப்படியே மாறி போயிட்டான் இவன். அந்த அனுபவத்துக்காக அப்படியே அவன் திருவடியில காத்துருக்கிறான் ஒரு 10. என்னதான் 2 3 நேரம் பெருமாளுடைய சுத்தினாலும் கூட, வாகன மண்டபத்துல பெருமாள் வந்து இறங்கி தர போடுற வரைக்கும் இன்னும் ஒரு 2 தர போட்டுருவா, இன்னும் 1 தர போட்டுருவா, இன்னும் ஒரு 10 தான், இதோட அடுத்த வருஷம் தான் இந்த சேவன். அப்படியே மனசு தவிக்கிறது நாள் ஆக ஆக. குறிப்பா பெருமாள் வாகன மண்டபத்துக்கு வந்து இறங்கிட்டாரானா, ஐயோ தர போட்டுருவாளேன்னு மனசு பதறது. இதோட அடுத்த வருஷம் தானே சேவிக்க முடியும், எப்படி இருந்தார் பெருமாள், விட்டுட்டோமே தர போட்டாலே இவ்வளவு சீக்கிரம் ஆயிடுத்தேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை களையும்படியா, கவலைப்படாதரா குழந்தை, இதோ வந்துட்டேன்னு பெருமாள் உடனே வாகனத்திலேருந்து இறங்கி தோளுக்கினியான்ல அப்படி வாத்தியத்தோட நாதஸ்வரத்தோட ஆடிண்டே அழகா வருவார், வந்து நமக்கு சேவை சாதிப்பார். அப்போ அந்த அழகு அனுபவிச்சிருந்து வாகனத்துல ஒரு அழகு அனுபவித்தோம். இப்ப வாகனத்தை விட்டு இறங்கி இந்த திருக்கோலத்திலே பெருமாள் எழுந்துருன்றாரு, இது என்னைக்கும் கிடைக்காது. உதாரணமா தாயார் ஹனுமந்த வாகனத்துல ராமனா எழுந்தருளினா, ஹனுமான் மேல ராமனா தாயார் அனுபவித்தோம் 2 1/2 நேரம். இப்ப சாத்து முறையெல்லாம் ஆகி தாயார் அனுமந்த வாகனத்திலேருந்து இறங்கி தோளுக்கணியான மாறி வந்துருக்கா. அப்ப வரச்ச எப்படி ராமனா எழுந்தருளி இருந்தாலோ அந்த ராமனாவே தான் தாயார் கோவிலுக்குள்ள போறா. உள்ள போய் தான் சாத்துப்படி எல்லாம் கலைஞ்சி தாயார் ஆஸ்தானத்துல வேலை பண்ணுவா. இப்படி ராமர் திருக்கோலத்திலே வாகனத்துல சேவிக்கிறோம், தோளுக்கணியான சேவிக்கிறது அது ஒரு முறை தானே கிடைக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை வாகன மன்றத்துக்கு போறச்ச திரும்ப வரைச்சு தானே கிடைக்கும். ஆகா இந்த சேவை கிடைச்சதேன்னு இதை அனுபவிச்சுட்டே இருக்கும். அப்போ வாகனத்துல சேவிக்க முடியலையான்ற குறை தீர்ந்து போறது. அதாயிடுதா இன்னும் ஒரு 1.5 காலம், இன்னொரு அரை மணி காலத்துல தாயாருக்கு திருமஞ்சனம் ஆரம்பிக்க போறது, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் திருமஞ்சனம், அந்த அழகு அனுபவிக்கிறோம். அப்பா மணி ஒரு 2 ஆயிடுத்து, எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டோம் தள்ளிட்டோம், பகல் பொழுது வந்துடுத்து, வயத்தை பசிக்கிறது, ததியாராதனம் வயத்துக்கு ஷார்ட் ஆச்சு. அப்படியே கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் 10 நாள் தாயார் பின்னாடியே சுத்தினதுனால கை காலெல்லாம் அழுத்து போயிடுது, ஷார்ட் படுத்துண்டா தன்னை மீறி தூக்கம் வர்றது, தூங்கி ஆயிடுது. ஒரு 4.5 மணி ஆயிடுத்துன்னா திரும்ப தாயார் வெளியில எழுந்துள்ள போறா, ஊஞ்சல் சேவிக்கணும், ஊஞ்சல் சேவையில தாயார் ஊஞ்சல் ஆடுறது அனுபவிக்கணும்னு மனசு அங்க போறது. அதை சேவிச்சு முடிச்சா விட்டு தாயார் வாகன மண்டபத்துக்கு எழுந்துள்ள அந்த அழக ஆடி ஆடி தாயார் நடந்துட்டே வரக்கூடிய அந்த காட்சியை சேவிக்கிறதுல மனசு போறது. இன்னும் 1 மணி நேரத்துல தாயார் வாகனத்துல எழுந்துள்ள போறான்னு அதை நினைச்சுட்டு அந்த ஆசையா காத்துட்டு இருக்கோம். தாயார் வாகனத்துல வர ஒரு 2-2.5 மணி நேரம் தாயாரோடய சுத்தரம் திரும்ப திரும்ப இப்படி ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் 10 நாளைக்கும். அப்படி ஆச்சரியமா 10 நாளும் தாயார் பின்னாடியே சுத்தின் இருப்பா ஜனங்கள்லாம், சீவைஷ்ணவாள்லாம் பக்தாள்லாம். இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு உற்சவம் நடந்தருளி சாமி தேசிகன் சொல்றது போல அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம். இப்படி தாயார் அப்படி சேவிப்போமா இப்படி சேவிப்போமா நினைச்சு நினைச்சு அந்த சேவை கிடைச்சா விட்டு நம்ம மனசு அப்படியே பூரிச்சு போறது, முகமெல்லாம் பிரகாசம் ஆயிடுறது, நமக்கு ஒரு ஆத்மசோபை ஏற்படுறது. இந்த பெருமாளுக்கெல்லாம் அப்படியே பின்னாடி சிரஷ்ட கிரம் அப்படின்னு பெருமாளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாத்தீங்களா, போட்டோல எல்லாம் காட்டுவா டிவில எல்லாம் காட்டுவா, அந்த மாதிரி நமக்கே ஒரு ஒளிவட்டம் தெரியுறா போல, நம்ம கால அப்படியே தரையில நிக்காம ஆகாசத்துல மெருக்கிறா போல, நம்ம ஒரு தேவன் ஆயிட்டா போல நமக்கு ஒரு ஃபீலிங். 10 நாளும் தாயாரோடய இருந்துட்டு இருக்கோம், ஆச்சரியமான அனுபவம் அப்படின்னு. இப்படி பெருமாளையும் தாயாரையும் அந்தந்த திவதேசத்திலே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆழ்வார்கள் எல்லாம் கூட நிலத்தேவர்னு சொல்றான். நிலத்தேவர் அப்படின்னா இந்த பிரகிருதி மண்டலமான பூமியிலே வாழ்பவர்களான நித்தியசூரிகள் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு அனுபவம், சீவை கூட்டத்தை போன்ற ஒரு அனுபவம். இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய அழகு, இந்த சேவை, இந்த சோபை, இந்த திருக்கோலம், இதெல்லாம் தினமும் சேமிச்சுட்டு இருந்தா எனக்கு வைகுண்டத்துல கூட ஆசை இல்லை, இப்படியே இருந்து விடுறேன் சுவாமி தேசிகன். வைகுண்ட வாசேபி நமே விலாசகா. இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய அழகு மாத்திரம் கிடைச்சுட்டே இருந்ததுன்னா வைகுண்டத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு சாதித்தார். அதே அனுபவம் தான் எல்லா பெருமாள் இடத்துல, எல்லா தாயார் இடத்துலயும். குறிப்பா என்னதான் நம்ம பெருமாள் பெருமாள்னு பிராணனை விட்டாலும் கூட தாயார் இடத்துல நமக்கெல்லாம் ஒரு தனி ஆசை உண்டு தெரியுமோ, பெருமாள் இடத்துல ஆசை பக்தி பயம் எல்லாம் கலந்திருக்கும். தாயார் இடத்துல வெறும் ஆசை மட்டும்தான் இருக்கும், அம்மா ஓல்லையோ, என்ன பண்ணாலும் மன்னிச்சுடுவோம், எத்தனை பாவம் பண்ணினாலும் எத்தனை தப்பு பண்ணினாலும் என்ன பண்ணாலும் மன்னிச்சுடுவோம், சிக்ஷிக்க மாட்டா, அவ கண்களால நம்மளை பாக்கிறச்ச இப்ப ஏற்பட்ட அம்மாவனுடைய பிள்ளையா பிறந்துட்டா இந்த தப்பு பண்ணோம்னு நமக்கே ஒரு வெட்கம் ஏற்படும். அப்படி நமக்கே வெட்கம் ஏற்பட்டு இந்த அம்மாவனுடைய பிள்ளையான நாமளா தப்பு பண்ணோம்னு சொல்லி நாமளே திருந்தும்படியா தன்னுடைய அருள் பார்வையாலே திருத்தக்கூடியவள் தாயார், அவளிடத்துல ஆசை மட்டும்தான் இருக்கும். இந்த 10 நாளும் தாயாரோடையே சுத்தணும்ன்ற ஆசை தவிர ஒண்ணும் இருக்காது. அதனால 1000 தான் பெருமாள் உற்சவம் சேவித்து பெருமாள் பெருமாள் நம்ம பின்னாடி போனாலும் கூட பராசர பட்டர் சொல்வது போல பெருமானே உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, அந்த தாயாருடைய கண்களிலே இருக்கக்கூடிய கருணை இல்லடாப்பா, அவள் கண்ணில் இருக்கக்கூடிய கருணையை விட உன் கண்ணில் ஒரு படி 1% கருணை குறைவு தான் உன்னிடத்துல சுவாமின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பீரியம் தெரியறது. அண்ணல் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காயின்னு பெரியாழ்வார் சொல்றாரோ இல்லையோ, அண்ணல் கண்ணான் அண்ணல் அப்படின்னா தலைவன் சுவாமின்னு அர்த்தம், சுவாமித்வ சூச்சகமான கண்களை உடையவன் மணவாள மாமணிகள் வியாக்கியானம் பண்றார். என்னதான் அவன் வேஷத்தை மாத்தி போட்டுண்டாலும் கண்ணில் சுவாமி நான் எல்லாருக்கும் எஜமானன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பீரியம், அந்த ஒரு மிடுக்கு, அந்த ஒரு கெத்து இருக்கும் பெருமாள் இடத்துல. அதனால என்னதான் பைத்தியமா அவன் காலை புடிச்சுட்டு போனாலும் கூட பெருமாள் அப்படின்ற ஒரு பயமும் கலந்தே இருக்கும், அது இவளிடத்துல இருக்காது. நம்ம அம்மா ஓல்லையோ, பெத்த தாயோ இல்லையோ, எப்படியானா தாயார் தகப்பனார் ரெண்டு பேரும் சமம் தான் அப்படின்னு சொன்னாலும் தகப்பனார் இடத்துல ஒரு பயம் கலந்த மரியாதை கலந்த அன்பும், தாயார் இடத்துல எதுவுமே இல்லாம ஒரு ஃப்ரெண்டு போல இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி இது. அப்படி ஒரு ஒரு நாளும் தாயாரோடய இருந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வெவ்வேறு திருக்கோலங்கள்ல தாயார வெவ்வேறு வாகனங்கள்ல சேவிக்கக்கூடியதான அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் அடி மனசுலே தாயார் இல்லாம இருக்கக்கூடிய சமயம், அதாவது படுத்துக்கிற சமயம், அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கிறச்ச அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் உற்சவம் முடிஞ்சு போயிட்டு போறதே, 5 நாளா எடுத்து, 6 நாளா எடுத்து, 7 நாளா எடுத்து, இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும், இதோட அடுத்த வருஷம் தானே இந்த உற்சவம்னு அந்த தவிப்பு அந்த ஏக்கமும் வர ஆரம்பிச்சிடும். வெளியில சிரிக்கிறாப்புல இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். அப்படி எல்லா உற்சவங்களையும் சேவிச்சுட்டு வரச்ச 8ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி தாயாருக்கு குதிரை வாகனம், அதுதான் தாயாருடைய கடைசி வாகனம். அதுக்கு மேல வாகன புறப்பாடு கிடையாது தாயாருக்கு. 8ஆம் நாள் ராத்திரி தான் தாயாருக்கு கடைசி வாகனம். மறுநாள் காலத்தால தாயார் பல்லக்கு தோழிக்கினியான் அதுலதான் எழுவா, வாகனத்துல ஏறமாட்டான். மிருகம்னு சொல்லக்கூடிய ஜந்துக்களின் மேலே தாயார் வரமாட்டான், ஜந்துவோ பட்சியோ அந்த வாகனத்து மேல தாயார் வரமாட்டான். உற்சவம் முடிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. அதோட வாகன சேவை அவ்வளவுதான். அதனால இதோட வாகனத்துல தாயார் என்னைக்கு சேவை சாதிக்க போறா, அடுத்த மாசம் உத்திராட தண்ணிக்கு ஆன வாகனத்திலேயோ இல்ல ரதசப்தமி அன்னைக்கு 7 வாகனத்திலேயோ இல்ல அடுத்த பிரம்மோற்சவத்துக்கோ தான் சேவை சாதிக்க போறா. ஆகையினால தாயார் ஆச்சரியமா இந்த கருட வாகனத்திலே இந்த குதிரை வாகனத்திலே சேவிக்கணும்னுட்டு நன்னா ஆச்சரியமா ரசிச்சு ரசிச்சு சேவிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு சாயங்காலம் வந்துடுத்துனாவே திருச்சானூர்ல ஒரு பரபரப்பு ஒரு கெடுபடி வர ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு சாதாரணமா வண்டி எடுத்துட்டு தாயார் சன்னதி கிட்டக்கெல்லாம் வந்துட முடியாது. வெளியில இருந்து திருச்சானூருக்குள்ள வரக்கூடிய என்னென்ன வழிகள்லாம் உண்டோ அந்த வழியில எல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல போலீஸ்காரால நிக்க வச்சுட்டு அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி வாகனங்கள்லாம் வரக்கூடாது, இறங்கி நடந்துதான் வரணும்ன்ற அளவுக்கு ஒரு கெடுபடி வந்துடும். அப்படி பண்றச்சியே ஜனங்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து போயிடுவா. தாயார வந்து ராத்திரி குதிரை வாகனத்துல சேவிக்கிறோம், கடைசி வாகன உற்சவம்னு நன்னா அனுபவிச்சு சேவிச்சுட்டு வரோம். தாயார் வாகன மண்டபத்துல வந்து இறங்கிட்டா வேத சாத்துமறை ஆறுது, குதிரை வாகனத்துல இருந்து இறங்கி தோளுக்கணியான சன்னதிக்கு போயிட்டா, திருக்காப்பாத்து கற்பூர ஆர்த்தி பண்ணிட்டா, கடக ஆர்த்தி கும்பாரத்தின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தி ஆயிடுத்து தாயார் உள்ள போயிட்டா. இதுக்கப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய நிலைமை எப்படின்னா ரொம்ப பரபரப்பாயிடும். எடுத்தேன் பார் ஓட்டோன்னு சொல்ற அளவு அந்த மாதிரி உடனே ஓட ஆரம்பிப்பா. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட தாயார் இந்த மாதிரி வாகனத்திலேருந்து இறங்கி கடகாரத்தி ஆகி கோவிலுக்குள்ள நுழைஞ்சுடுறா பாருங்கோ, அதுக்கு ஒரு 10:30 வரைக்கும் ஆயிடும். எப்படியும் பேர் 7 to 9 வரைக்கும் ராத்திரி உற்சவம்னு பேரு. ஆனா தாயார் உள்ள எழுறதுக்கு ஒரு 10:30 ஆயிடும். கடைசி உற்சவம்ன்றதுனால இன்னும் லேட் ஆகும், 10:30 ஆயிடும். அதுக்கு மேல அவா சாப்பிடணும், மடத்துக்கு போய் சாப்பிடணும். சில பேர் உற்சவத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பா, சில பேர் பின்னாடி சாப்பிடுவா, எத்தையோ ஒன்று வயத்துக்கு போட்டுக்கணும் ஆகாரத்தை. 11 மணிக்கு திருச்சானூர்ல இருந்து கிளம்பினா கூட 12 மணிக்குள்ள மலை ஏறிடணும். ராத்திரி 12 மணிக்கு மலை ஏறக்கூடிய டோல்கேட்ல கேட்டை சாத்தினானா பின்மாலை 3 மணிக்கு தான் திறப்பான். ராத்திரி 12 to 3 வரைக்கும் காட் ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம், வண்டி எல்லாம் போக முடியாது, மனுஷாலாம் போக முடியாது, பஸ் எல்லாம் போக முடியாது. இந்த இன்பிட்வீன் டைம்ல போயிட்டா ரோட்ல அப்படியே அணிவகுத்து நிக்கணும் வண்டிகள்லாம், 3 மணிக்கு தரக்கரைச்சுதான் ஒன்னு உள்ள போகும். அதனால எப்படியாவது மலை ஏறிடணும்னு ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாம் காத்துட்டு இருந்து தலைதெறிக்க ஓடி மலை ஏறிடுவா. ராத்திரி மலை ஏறி மேல கிடைச்ச இடத்துல ஆசிரமத்துல மடத்துல எங்க கிடைக்கிறதோ அங்க படுத்துருவா. பிம்மால ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கணும், படுக்கிறதுன்றதுக்கே ஒண்ணு பிரசக்தி இல்ல, படுத்துக்கலாம் தூங்க முடியாது. கார்த்தாலேருந்து அலைச்சல் அப்படியே மூச்சு வாங்க மூச்சு அரைக்க ஓடி வந்தமேனுட்டு ஒரு 1:30 to 1 அப்படியே பிளாட்டா உடம்ப கீழே போட்டு படுத்துக்கலாமே தவிர தூக்கம் தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஒரு 1:30 to 1 எல்லாம் பெருமாளுடைய திருவாராதனை ஆரம்பிச்சிடும். திருவேங்கடமுடையானுக்கு பல வருஷம் தன்னை பிரிந்திருந்த பிராட்டி இன்று அவதாரம் பண்ணி தன்னிடத்திலே வந்து சேர்ந்த நாளானபடியினாலே அது பிராட்டியினுடைய பிறந்த நாள், அவளுடைய ஜென்ம நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஜெயந்தி, பிராட்டியும் அவனும் சேர்ந்த நாள், பிராட்டியும் அவனும் சேர்ந்து மலைக்கு வந்த நாள், இப்படி பல உற்சவமா கொண்டாடுறாத பெருமாளும் பிராட்டியும். அதனால என்னைக்கு பிராட்டியினுடைய பிறந்த நாள் வரும், பஞ்சமி தீர்த்தம் வரும் பெருமாள் காத்துட்டு இருக்கான் வருஷம் எல்லாம் கூட. அன்னைக்கு விசேஷமா என்ன ஆகும்னா இங்க திருச்சானூர்ல நாம எல்லாம் குதிரை வாகனத்துல தயார் அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச அங்க ராத்திரி பெருமாள் சயனிச்சு கொள்ளக்கூடிய சமயம் வந்துடும். பொதுவா பெருமாள் தினம் ராத்திரி 1:30 படுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே படுத்துருவான். நாளைக்கு என்னுடைய பத்னிக்கு என்னுடைய ஆமடியாளுக்கு பிறந்த நாள், நான் அவளோட போய் இருக்கணும், அவளுக்கு நிறைய பரிசெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் கொண்டு போகணும், அதனால பத்தாலே இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன சீக்கிரமா விட்டுடுங்கோன்னு சொல்றாப்புல பெருமாள் ஒரு 10:30 பப்ளிக் தர்சனம் பொதுமக்களுடைய தர்சனத்தை நிறுத்திடுவா. கூடிய சீக்கிரம் பெருமாள் என்ன பண்ணுவான், பிராட்டி இங்க உள்ள போய் திருச்சானூர்ல இவ கண்ணாடி அறைக்கு போய் சயனிச்சுக்கிறதுக்குள்ள பெருமாள் அங்க சயனிச்சுடுவான். ஏன்னா பிராட்டி இங்கேயே இருக்கா, கார்த்தால 5 மணிக்கு எழுந்துட்டா கூட போறோம், தீர்த்தம் ஆடிட்டு கிளம்பிடுவான். அவன் மலையில இருந்து இறங்கி அவ்வளவு பொருள்களையும் தலையில சுமந்துண்டு மலை இறங்கி வரணுமோ இல்லையோ, அதனால சீக்கிரம் படுத்துட்டாதான் கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்க முடியும்னு பெருமாள் ஒரு 10 மணிக்கெல்லாம் சேவை கிடையாதுன்னு அன்னைக்கு ஒரு 10:30 பெருமாளுக்கு ஏகாந்த சேவை ஆயிடும். ஏகாந்த சேவைன்னு சொல்லக்கூடியது பெருமாள் சயனித்துக் கொள்ளக்கூடிய சயன சேவை. அந்த சமயத்துல பெருமாளுக்கு ஆச்சரியமா குழம்பு பால் அம்ச பண்ணுவான், நல்ல கரந்த பசும்பால சுண்ட காய்ச்சி, ஜலமே குத்தாம சுண்ட காய்ச்சி, அதுல நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நுணுக்கி போட்டு குங்குமப்பூவையும் போட்டு நன்னா அப்படியே காய்ச்சுவா. அப்படியே திக்கா ஒரு பாயசம் போல வரும் குழம்பு பால்னு பெயர் இருக்கு. அத ஒரு பெரிய வெள்ளி சொம்புல எடுத்துட்டு வருவா. வெத்தலை பார்த்து தாம்பூலம் நல்ல சந்தன மரத்தை இழைச்சி குழைச்ச சந்தனம் பரிமளம், சந்தனமும் குங்குமப்பூவும் பச்சைக்கற்பூரமும் சேர்ந்த பரிமளம். இதையெல்லாம் பெருமாள் இடத்துல கொண்டு போவா. பெருமாள் திருமேனியில சந்தனத்தை பூசிப்பான், மத்த நாள் பூசிப்பான், இன்னைக்கு அப்படியே பெருமாள் திருமேனியில நிறைய சந்தனத்தை அப்பிக்கொள்வான் அப்படியே. ஏன்னா அதை பிராட்டி கொடுக்கணும், நாளைக்கு தன்னுடைய பிரசாதமா தன்னுடைய பரிசா கொடுக்கணும்ன்றதுக்காக நிறைய சந்தனத்தை பெருமாள் அப்படியே அப்பிக்கொள்வான். மேல எடுத்தா ஒரு 5 கிலோ சந்தனம் வரும், அவ்வளவு சந்தனம் அப்பிப்பான் பெருமாள். பெருமாளுடைய மார்பு, திருக்கரங்கள், திருவடி அந்த மாதிரி பல இடங்கள்ல சந்தனத்தை அப்பி விடுவா அப்படியே. அப்படி வாசனையா சந்தனத்தை பூசிண்டு அந்த பாலசாட்டும் அந்த வெத்தலைப்பாக்கையும் போட்டு பெருமாள் ஆசிரியமா சயனிச்சுருவான். ஒரு 1:30 பெருமாள் எழுப்பிடுவா. 1:30 தான் தூக்கம், நாமளாவது 1 மணி நேரம் படுத்துட்டு இருக்கோம் தூங்கல என்னாலும் அவன் 1:30 தூங்கி எழுந்துக்கணும். சுப்பிரபாத்தமாகி போக ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய செல்வர் நித்யோத்சவ மூர்த்திக்கு திருமஞ்சனம், ஆகாச கங்கா தீர்த்தம் அதுக்குள்ள வந்துடும், திருமஞ்சனம் ஆனும். ஆகிட்டு இப்போ 2 கேஸ், 1 இந்த பஞ்சமி தீர்த்த உற்சவம் வெள்ளிக்கிழமையில வந்தா ஒரு விதம், வெள்ளிக்கிழமையில வராம வேற கிழமையில வந்தா இன்னொரு விதம். ஒருவேளை பஞ்சமி தீர்த்தம் வெள்ளிக்கிழமையில வந்துடுத்துனா வழக்கம் போல வெள்ளிக்கிழமை நடக்கிற மாதிரி மூலவர் திருமஞ்சனம் நடக்கும். மூலவர் திருமஞ்சனம் ஆனாவிட்டு மூலவருடைய திருமார்பில இருக்கக்கூடிய வியூகலட்சுமி திருமஞ்சனம் ஆகும், மஞ்சள் குங்குமப்பூ எல்லாம் சாத்தி. அதன் பிறகு பெருமாள் கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார்னு சொல்லக்கூடிய 2 திருமார்பு நாச்சியார் பதக்கங்களை கலைஞ்சு தனியா ஒரு ஸ்வர்ண தட்டில வச்சு திருமஞ்சனம் பண்ணுவா. இப்படி 3 நடக்கும். பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கு பெருமாள் திருமஞ்சனம் ஆறுது, 5:30 ஆறுதுன்னா இப்ப தாயாருக்கு இத்தனை எடுத்துட்டு பெருமாள் இறங்கி வந்து உற்சவம் சீக்கிரம் சமயத்துக்கு நடக்கணும். தாயார் எந்த சமயத்துல குளத்துல இருந்து அவதரிச்சாலோ அந்த மத்தியானம் 11:30-12 மணிக்கு தாயார் குளத்துல இறங்கி தீர்த்தவாரி ஆனும், அதுக்குள்ள எல்லாம் வந்து சேர்ந்துடணும்ன்றதுனால பெருமாளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் ரொம்ப சீக்கிரம் திருமஞ்சனம் பண்ணிடுவா. அநேகமா ராத்திரி 1 மணிக்கு 1:30 மணிக்கெல்லாம் கூட பெருமாள் அந்த குளிர்லயும் தீர்த்தம் ஆடுவான் தாயாருக்காக. என் நாமடியாளுடைய பிறந்தநாள், என்ன பெருசா குளிர், நான் குளிச்சுட்டு இப்பவே கிளம்புறேன் பாருன்ற மாதிரி சீக்கிரம் தீர்த்தம் ஆடுவான் பெருமாள், திருமஞ்சனம் சீக்கிரம் ஆகும். ஒருவேளை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வராம மத்த நாள் வந்துடுத்து, புதனோ செவ்வாயோ வியாழனோ ஏதோ ஒரு நாள் வந்துடுத்து, அப்ப என்ன ஆகும்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகாது. பெருமாள் கழுத்துல திருமார்பு நாச்சியார்னு 2 தாயார் பதக்கம் சாத்தியிருக்காளோ இல்லையோ, அவளை மட்டும் கலைஞ்சி அவளை திருமஞ்சன வேதிக்கையில ஏல பண்ணி அந்த தாயாருக்கு மட்டும் நாச்சியார் திருமொழி எல்லாம் சேவித்து மஞ்சள் குங்குமம் சந்திரம் எல்லாம் சமர்ப்பித்து தாயாருக்கு நடப்பது போல விசேஷ திருமஞ்சனம் நடக்கும். அப்போ திருவேங்கடமுடையானுடைய மார்பில இருக்கக்கூடியவளான பத்மாவதி தாயாருக்கும் திருவேங்கடமுடையானோட சேர்ந்து இங்கு திருமஞ்சனம் ஆறுதுன்னு அர்த்தம். ஆகி அவ திருமேனியை வந்து திருவத்தாடை சமர்ப்பித்தல்னு ஈரத்தெல்லாம் தொடச்சுட்டு புது பாவாடையெல்லாம் சாத்தி மஞ்சள் சந்தனம் எல்லாம் அலங்காரம் பண்ணி புஷ்பம் சாத்தி திரும்ப பெருமாளுடைய திருமார்புல சேர்த்துடுவா. அப்போ மலையில பெருமாள் முன்னால தாயார் திருமஞ்சனம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா விசேஷமா பெருமாளுக்கு ஒரு திருக்கோலம் பண்ணுவா, சாத்துப்படி ஒரு அலங்காரம். அது அன்னைக்கு தவிர என்னைக்கும் கிடையாது. அன்னைக்கு கூட கார்த்தால சாத்து மர சமயத்துல இருந்து சாயங்காலம் சாத்து மர சமயம் வரைக்கும் அந்த 12 மணி நேரம் தான் அந்த சேவை. என்னன்னா மஞ்சள் கொத்து இருக்கும் இல்லையோ, மஞ்சள் செடின்னு சொல்றமே, சங்கராந்தி பண்டிகை சமயத்துல பொங்கல் பானைக்கெல்லாம் கட்டுறமோ இல்லையோ, அந்த மஞ்சள் செடி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய செடியை கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஒரு 100-200 கொத்தானும் கொண்டாந்துருவா. கொண்டாந்துட்டு பெருமாள் திருவேங்கடமுடையான சுத்தி பிரபை இருக்கோ இல்லையோ ஆர்ச்சு, அந்த பிரபையில பிரபையே கண்ணுக்கு தெரியாதபடிக்கு அப்படியே கல்யாண மண்டப வாசல்ல வாழைமரத்தை கட்டுறாப்புல இந்த மஞ்சள் செடியை 1 இன்ச் by 1 இன்ச் வச்சு அப்படியே அடர்த்தியா கட்டிட்டு வருவா. அத நேரா வெர்டிக்கலா கட்டாம கொஞ்சம் பெருமாள் பக்கம் நோக்கி தலை சாய்ச்ச மாதிரி, வாழைமரம் எப்படி நடுவுல 2 பக்கமும் தலை சாய்ச்சி ஆர்ச்சு போல இருக்கிறதோ அந்த மாதிரி வச்சு கட்டுவா, மஞ்சள் நூலால கட்டுவா. அப்படி கட்டினாலானா கிட்டத்தட்ட ஒரு 200-300 மஞ்சள் கொட்டுகள் பெருமாளுடைய ஆர்ச்சில பிரபையில கட்டுவா. அது எப்படி இருக்கும்னா ஒரு மஞ்ச தோப்புக்குள்ள இருந்து பெருமாள் முகத்தை மட்டும் காட்டேண்டி எட்டி பாக்குறாப்புல இருக்கும். சினிமால எல்லாம் பாட்டு பாடுறச்ச ஹீரோ ஹீரோயின் எல்லாம் காட்டுறாரு இல்லையோ, அப்படியே எட்டி வாழ தோப்புல இருந்து எட்டி பார்த்துட்டே முகத்தை மட்டும் காட்டி சிரிக்கிறாப்புல, அந்த மாதிரி பெருமாள் மஞ்ச தோப்புல இருந்து எட்டி பாக்குறானோன்னு சொல்லும்படியாக இருக்கும் அன்னைக்கு. அப்படி பெருமாள் திருமேனி முழுக்க மஞ்ச கொத்து, விசேஷமா திருமஞ்சனத்துக்கு சமர்ப்பிக்கிறது போல நல்ல மஞ்சளை அரைத்து பசு மஞ்சளை நன்னா அரைச்சு மஞ்சக்காப்பு ரெடி பண்ணி வச்சிருப்பா சித்தமா, பன்னீர் எல்லாம் சேர்த்து வாசனையா கமகமான்னு. அந்த மஞ்சக்காப்பு அப்படியே கிலோ கணக்குல பெருமாளுடைய திருவடியிலும் திருமார்பிலும் அப்பி எடுப்பா. பெரும்பாலும் திருமார்பில கொஞ்சம் வைப்பா, திருவடியில தான் நிறைய இருக்கும். ஒரு 5 கிலோ 10 கிலோ மஞ்சக்காப்பு பெருமாள் திருவடியில் இருக்கும். விசேஷமா 2 பட்டு புடவை அந்த பெருமாள் பெயர்ல வச்சிருப்பா, பெருமாளுடைய கையில வச்சிருப்பா அந்த புடவைய. பெருமாள் ஒரு வருஷமும் தாயாருக்கு விசேஷமா ஒரு திருவாபரணம், ஒரு கோல்டு ஜுவல்ல பரிசா கொடுப்பான் தாயாருக்கு பிறந்தநாள் பரிசா. அந்த வருஷம் என்ன திருவாபரணமோ அதை பெருமாள் கழுத்துல சாத்துவா விசேஷமா. பெருமாள் சாத்திப்பான், அத மூலவர உற்சவர சாத்திப்பா. சாத்தின்ட்டு பெருமாளுடைய மாலை யாருக்கும் கிடையாது திருமலையில. பெருமாள் சாத்தின் மாலையை கொண்ட எங்கேயாவது போடணுமே தவிர, ஒரு கணத்துல ஒரு பள்ளத்துல கால்படாத இடத்துல போடணுமே தவிர, சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துன்னு ஆழ்வார் சொன்னது போல திருவேங்கட மலையிலே பூக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் திருவேங்கடமுடியான தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இத பல இடங்கள்ல எழுதி வச்சிருப்பா, மைக்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பா. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் திருமலால, டோன்ட் வேர் பிளவர்ஸ் இன் திருமலா, டோன்ட் பிளக் பிளவர்ஸ் இன் திருமலா. எந்த செடியிலேயோ மரத்திலேயோ இருக்கிற புஷ்பத்தை பறிக்கவும் கூடாது, ஸ்திரீகள் தலைக்கு புஷ்பம் வச்சுக்கவும் கூடாது. சில பேர் வயிற்று பழப்புக்காக பூ கட்டி விக்கிறவா அங்கங்க வித்துட்டு இருப்பா. எங்கெல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியா ரூம்ல தங்குறாலோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் போய் இல்லாதப்பட்டவா புஷ்பம் வித்து பழிக்கிறவா பூ வித்துட்டு இருப்பா. இவாளாம் ஒரு ஆசையில கோவிலுக்கு போறோம் நல்லா கமகமான்னு போனோம்னு வாங்கி வச்சுப்பா. என்னதான் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து புஷ்பத்தை வாங்கி வச்சுட்டு வந்தாலும் லைன்ல நிக்கிற வரைக்கும் யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. பெருமாளுடைய ராஜகோபுரம்னு சொல்லக்கூடிய மகாத்வாரம் நுழையரச்ச வரும்போது அங்க லேடிஸ் இருப்பா, போலீஸ்காரா செக்யூரிட்டி ஆபீசர்ஸ். அவ பிரத்யேகமா ஸ்திரீகளிடத்துல அன்பா சொல்லி அந்த புஷ்பத்தை களைஞ்சு போட்டுருங்கன்னு தலையில இருக்கிற புஷ்பத்தை எடுத்து கீழே போட்ட உடனேதான் உள்ள விடுவா. அங்க பாத்தீங்களானா கூட கூடியா ஸ்திரீகளுடைய தலையில இருந்து களைஞ்சு போட்ட புஷ்பத்தை வாரி வாரி போடுவா. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு கூட செய்யறோம், அவ்வளவு குப்பை செய்யறோம். அதனால மலையில இருக்கக்கூடிய புஷ்பம் எல்லாம் திருவேங்கடமுடியானுக்குத்தான், அவனை தவிர யாருக்கும் கிடையாது. ராமானுஜர் திருமலைக்கு வந்தபோது அவருடைய நியமனம் இது, பெருமாளுடைய மாலையை யாருக்கும் சாத்தக்கூடாது. யார் வந்தாலும் பெருமாளுடைய தீர்த்தம் சட்டாரிதான் பிரசாதம். பெருமாள் மாலைன்றது அவனுக்கு மட்டும்தான். சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு இந்த புஷ்பம் எல்லாம், இந்த மலையில பூக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனிக்குத்தான் அந்த புஷ்பங்களே நினைக்கிறது. அதனால மனுஷாலுக்கு கிடையாதுன்னுட்டு ஜி ஆர் சுவாமி ஆட்டம், ஆச்சாரிய புருஷாலாட்டம், ஏன் ராமானுஜர் அர்ச்சாவதாரமா எழுதியிருக்காரு, எழுந்தருள் இருக்காரு கோவிலுக்குள்ள, அவருக்கு கூட மாலை கிடையாது. அப்ப 10 நாள் ராமானுஜர் உற்சவத்தில் அவருக்கு என்ன பெருமாள் பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னா, பெருமாளுடைய திருவாபரணம் ஸ்வர்ண ஆபரணம், ஒரு கோல்டு செயின் எடுத்துட்டு வருவார் அர்ச்சக சுவாமி. பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிய மாரோட சேர்த்து அணைச்சுண்டு கையில ஒரு கோல்டு செயின் எடுத்துட்டு மேலத்தாளத்தோட தீவட்டியோட ஆனந்த நிலைய விமான பிரதட்சிணமா ராமானுஜர் சன்னதிக்கு வந்து ராமானுஜர் உற்சவருக்கு கழுத்துல அந்த கோல்டு செயின் அணிவிச்சுட்டு அதுதான் மாலை ஆட்டுவோம். அப்புறம் சட்டாரி சாய்ப்பார் மூலவருக்கும் உற்சவருக்கும். இப்படிதான் பிரசாதம். சாத்து மரம் அன்னைக்கு கூட பெருமாளுடைய பரிவட்டம், பெருமாளுடைய மேல்சாத்து வஸ்திரம்னு சொல்லக்கூடிய சால்வை, பெருமாளுடைய தீர்த்தம், ஸ்ரீசட்டாரி, பெருமாள் அம்ச பண்ண பலகாரம் எல்லாம் பிரசாதமா கிடைக்குமே தவிர ஒரே ஒரு சரம் கூட வாங்கிக்க முடியாது பெருமாளிடத்திலிருந்து. பெருமாளிடத்திலிருந்து புஷ்பம் வாங்கிக்கலாம்னா பெருமாள் திருவடிகளிலே சமர்ப்பித்த திருத்துழாய் மட்டும்தான் வாங்கிக்கலாம். ஆனா இந்த மகாலட்சுமியான அலர்மேல் மங்கையான பத்மாவதிக்கு மட்டும்தான் பெருமாளுடைய மாலை. அன்று பிராட்டி அணிந்து கொள்வதற்காக சில புஷ்ப மாலைகளை விசேஷமான மலர்களாலே தயாரிக்கப்பட்ட வாசனை மிகுந்த கிடைப்பதற்கு அரிய மலர்களை கொண்ட மாலையை பெருமாள் கழுத்துல சாத்திடுவான். பெருமாளுடைய முட்டி வரைக்கும் திருத்துழாய் அப்படியே கூட கூடையா கொட்டியிருப்பா. ஒரு பக்கம் 5 கிலோ 10 கிலோ மஞ்சள் அப்பி வச்சிருக்கா. பெருமாளுடைய முட்டி வரைக்கும் அப்படியே திருத்துழா கூட கூடையா கொட்டியிருப்பா. பெருமாளுக்கு தலிகம்சையெல்லாம் ஆகும். நித்தியப்படி பெருமாளுக்கு சாத்து வர சமயத்துல என்ன தலிகம்சையா இருது? கதம்ப சாதம்னு சொல்லக்கூடிய குழம்பு சாதம், தொத்தியொன்னம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோரை, ஒரு 3 கூடை லட்டு, 3 கூடை மிளகு வடை, கருப்பு உளுந்துல பண்ணக்கூடிய மிளகு வடை, இது எல்லாமே திருவேங்கடமுடையானுடைய திருமடப்பள்ளியிலேயே தயார் பண்ணக்கூடியது, வெளியில இருந்து வர்றது கிடையாது. இதெல்லாம் தான் நித்தியப்படி பெருமாள் அம்சைவான். கர்த்தால சாத்து முறைக்கு முன்னாலே அந்த கண்டை மணி சேவிக்கிற சத்தம் கேட்கறது பாருங்க, இதெல்லாம் அம்சைவான் பெருமாள். அன்னைக்கு விசேஷமா இதோடு கூட நித்தியம் இவன் என்ன அம்சைறானோ அது இல்லாம இன்னும் கூடுதலா நிறைய அம்சைவான் பெருமாள். விசேஷமா அப்பம் அம்சைவான். ஒரு கூடையில 51 அப்பம், இன்னொரு கூடையில 51 வெள்ளம் தோசை. தோசை மாவுல வெள்ளத்தை கரைச்சி குத்தி ஏலக்காய் பொடி போட்டு தளர தளர நெய் குத்தி பண்ணக்கூடிய வெள்ளம் தோசை, வடை, லட்டு, நிறைய பக்ஷணங்கள். அப்படி விசேஷமான பலிகாரங்கள் பலகாரங்கள் எல்லாம் தாயாருடைய திருநட்சத்திரம். நம்ம ஆத்துல யாருக்கானும் பிறந்த நாள்னாவே பாயாசம் பண்ணட்டா கேக் பண்ணட்டான்னு எத்தனை பண்றோம். சாட்சாத் லோக மாதாவினுடைய பிறந்த நாள். எந்த தாயாரை தேடிட்டு திருவேங்கடமுடியான் வைகுண்டத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்தானோ அவளுடைய பிறந்த நாள். சும்மா விடுவானா பெருமாள்? எத்தனை ஆச்சரியமான பக்ஷணங்கள் உண்டோ அத்தனையும் பண்ணி பெருமாள் கண்டுரல் பண்ணுவா. அப்படி அம்சம் ஆயிடுத்துன்னா மத்த நாளுக்கு அன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பிரசாதம் மத்த நாள்ல சாத்துமரம் ஆயிடுத்துன்னா முதல்ல அர்ச்சக அவளுடைய பங்கு எடுத்து வச்சுப்பா. அர்ச்சக சுதந்திரம் பேர் அதுக்கு எல்லா இடத்துலயும் உண்டு. என்னதான் பரிசாரக சுவாமிகள் மடப்பள்ளியில பிரசாதத்தை தயார் பண்ணி கைங்கரிய மன்றவா தலையில சுமந்துட்டு போய் வச்சாலும் கூட அர்ச்சகர் தானே அதை தொட்டு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றார், அம்மா வாட்டமா குழந்தைக்கு ஊட்டுறார். அதனால முதல் பங்கு அவருடையது. இலையில அவர் வேணும்ன்றத கை போட்டு சுதந்திரமா எடுத்துக்கலாம். அவர் மத்தவெல்லாம் அந்த பரிசாரக சுவாமி என்ன விநியோகம் பண்றாரோ அதுதான் வாங்கிக்க முடியும். வேணா கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர நாம கை விட்டு எடுத்துக்க முடியாது. கை போட்டு எடுத்துக்கக்கூடிய சுதந்திரம் அர்ச்சகருக்கு மட்டுமே உண்டு. அர்ச்சக சுவாதந்திரம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி தேவையானதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவார். அதுக்கப்புறமா தான் அந்த பிரசாதம் வெளியில நமக்கெல்லாம் கோஷ்டிக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் விநியோகம் ஆகும். ஆனா அன்னைக்கு அர்ச்சகர் கூட பிரசாதத்தை ஒரு விரலால கூட தொடமாட்டார். அன்னைக்கு பாக்கலச்ச கூட பிரசாதம் நன்னா இருக்குன்னு அப்படியே முழுசா அகல கண்ணை விரிச்சு கூட பார்க்க மாட்டான். பட்டும் படாத பாத்தும் பார்க்காத அம்சம் பண்ணுவா. தாயாரம் செய்யணும் திரும்பன்னுட்டு அப்படி பிரசாதங்கள் எல்லாம் கைப்படாம பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு ஒரு ஓரமா கால்படாத இடத்துல வச்சிருவா, ஒரு மேடையில வச்சிருவா. கொண்ட வச்சுட்டு எந்தெந்த பாத்திரங்கள்ல இருக்கிற சாதம் புளி ஓர தொத்தியோன்னோ அந்த மாதிரி சாதம் எல்லாம் மலையிலே தங்கிடும். பணியாரங்கள் வடை அப்பம் வெள்ளந்தோசை லட்டு மைசூர் பாக்கு அந்த மாதிரி பணியாரங்கள் வச்சு சாப்பிடக்கூடிய எடுத்து போனா ஒழுவாம இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாம் ஒரு புது மூங்கில் கூட அதுல நிறைய மந்தார இலையெல்லாம் போட்டு அது நிறைய பிரசாதத்தை ரொப்பி அதுக்கு மேல ஒரு புது வெள்ள காடா துணியை போட்டு கட்டி அந்த துணி அவுந்து கொள்ளாதபடிக்கு கயிறெல்லாம் போட்டு கட்டி பரிசுத்தமா வச்சிருப்பான். கிட்டத்தட்ட 30 கூடைகள் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு கூடையில அப்பம், ஒரு கூடையில வடை, ஒரு கூடையில லட்டு, ஒரு கூடையில வெள்ளந்தோசை, அந்த மாதிரி ஒரு ஒரு கூடையில ஒரு ஒரு பலகாரம் ஒரு ஒரு பட்சணம் இருக்கும். ஒரு 4 கூட திருத்துழாய், ஒரு 4 கூடையில மஞ்சள் கொத்து, ஒரு கூடையில பெருமாள் உடுத்து கலைந்த மலர் மாலைகள் புஷ்ப மாலைகள், அந்த மாதிரி ஒரு 30 கூட தயார் பண்ணி வச்சிருப்பான். இப்ப பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆயிடுத்து, சாத்துமர சமயம் வர்றது. இப்போ சிற்றஞ்சிடுகாலே வந்துன்னை சேவித்துன்னு ஜீயர் சுவாமி சாத்துமரையை தொடங்கி வைக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஆச்சரியமா சாத்துமர பாசனங்களை சேவிச்சு முடிக்கிறா. பெருமாளுக்கு ஆர்த்தி ஆறுது, பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்றது பெருமாளுக்கு ஆர்த்தி ஆறுது. அந்த சமயத்துல சாத்துமரம் முடிஞ்செடுத்துன்னா அன்னைக்கு யாருக்கும் பெருமாளுடைய திருவடிகளிலே சாத்துமரையின் போது சமர்ப்பித்த திருட்டுழாய பிரசாதமா கொடுக்க மாட்டா. ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறச்ச ஒருவர் வரைக்கும் கொஞ்சம் திருத்துழாய பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் அர்ச்சகர் சமர்ப்பிச்சுட்டே வருவார். அப்படி பெருமாளுடைய திருவடிகள் மொத்தம் வரைஞ்சுன்றோம் அந்த 3 பாசுரம் சேவிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாத்துமரை ஆறுத்துக்குள்ள. பல்லாண்டு பல்லாண்டுன்னு வரைச்சதா ஆரத்தி தட்டு எடுத்துட்டு ஆரத்தி பண்ணுவார். அதுக்கு முன்னாடி 2 பாசுரத்தை 2 முறை சேவிக்கிற வரைக்கும் திருத்துழாய சமர்ப்பிச்சுட்டே இருப்பா. அந்த திருத்துழாய மத்த நாள்ல தீர்த்த சடாரியானா விட்டு ஜீயர் சுவாமிகளுக்கு ஆச்சாரிய புருஷாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணுவா. அன்னைக்கு அது கிடையாது, அது மேலேயும் கை வைக்க மாட்டாது. அப்படியே எடுத்து கூடையில போட்டு தனியா வச்சிருவா தாயாருக்குன்னு. இப்படி பெருமாளுடைய பிரசாதங்கள்லாம் களைஞ்சு வச்சுட்டு சாத்துமர ஆனா விட்டு அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலும் இந்த கூடைகள் எல்லாம் தலையில சுமந்துட்டு போறதுக்காக காத்துட்டு நிப்பா. அன்னைக்கு ராத்திரி முதல் நாள் ராத்திரி 10 மணிக்கு சன்னதி சாத்தினா பாருங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு பப்ளிக், ஒரு பொதுமக்கள் கூட கோவிலுக்குள்ள போயிருக்க மாட்டா, யாரையும் விடமாட்டா. கோவிலே காலியா இருக்கும், திருமலையான்ற அளவுக்கு காலியா இருக்கும் கோவிலே. கொரோனா லாக்டவுன்ல இருந்து அவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த கூடைகள் எல்லாம் சித்தமா இருக்கும். நிர்வாக அதிகாரி ஒரு மரப்பெட்டியை கொண்டாடுவார். அந்த மரப்பெட்டியிலே ஆச்சரியமா ஒரு பட்டு வஸ்திரத்திலே பெருமாள் இந்த வருஷம் தாயாருடைய ஜென்ம நட்சத்திரமான அவளுடைய பிறந்த நாளுக்கு என்ன திருவாபரணத்தை பரிசா வாங்கியிருக்கானோ அந்த திருவாபரணத்தை வச்சு சுட்டுவா. பெருமாள் திருமேனியில சாத்திருக்காளோ இல்லையோ அது அர்ச்சக சுவாமிகள் களைஞ்சு கொடுப்பா. அதை ஒரு பட்டு வஸ்திரத்துல முடி போட்டு அந்த பெட்டியில வைப்பா. வச்சுட்டு பெருமாள் தாயாருக்கு வாங்கி வச்சிருந்த 2 பட்டு புடவை, மூலவருக்கு ஒரு பட்டு புடவை, உற்சவருக்கு ஒரு பட்டு புடவை, அந்த 2 பட்டு புடவை அதுக்கு ரவிக்க இதோட கூட சேர்ந்து அந்த பொட்டியில ஏல பண்ணுவா. ஏல பண்ணிட்டு தாயாருக்கு பெருமாள் என்னென்ன பிறந்த நாள் பரிசு எல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் ஒரு முறை சரியா இருக்கான்னு சரி பார்த்துருவா. முதல் நாள் ராத்திரி சயன தப்ப பெருமாள் அம்ச பண்ண பெருமாள் போட்டுண்ட வெத்தலை பாக்கு, பெருமாள் திருமேனியில பூசிண்டு தூங்கின சந்தனம், மறுநாள் சாத்துமறையின் போது பெருமாள் தாயாருக்காக என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம், பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மஞ்சக்காப்பு, பெருமாள் திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்டதான திருத்துழாய், இப்ப பெருமாள் திருமேனியில அந்த பிரபைய சுத்தி இருக்கக்கூடிய மஞ்சள் கொத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவி அது வைப்பா. பெருமாள் அம்சேந்த பிரசாதங்கள் பணியாரங்கள்லாம் வந்துடும். இப்படி எல்லாத்தையும் சித்தமா எடுத்துட்டு பங்காறு வாகிலின்னு பெயர், அதாவது தங்க கதவுகள். எது அப்படின்னா நாம உள்ள கொடிமரத்தை தாண்டி போறச்ச எந்த கதவுக்குள்ள போனா கருடாழ்வான் சன்னதி கருடன் சன்னதி வருதோ அது பங்கார வாக்கிலின்னு பேர் அதற்கு. அதுக்கு முன்னால கொடிமரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வாசலுக்கு வெள்ளி வாசல் வெண்டி வாக்கிலின்னு பெயர், வெள்ளி வாசல் அது. அந்த வாசலுக்கு வெள்ளி தகடு அடிச்சிருப்பா. அடுத்தது அதை கடந்து போனோமானா நமக்கு இடது பக்கத்திலே வரதராஜ பெருமாள் சன்னதி, வடது பக்கத்திலே நிருசிம்மன் சன்னதி. நேர போனோமானா கருடன் சன்னதி வரதோ இல்லையா, லைன்ல போறோமே, அங்க இருக்கக்கூடிய கதவுகளுக்கு சவுற்றுக்கெல்லாம் கூட, மேல இருக்கக்கூடிய ரூஃப் கூரைக்கெல்லாம் கூட தங்க தகடு அடிச்சு வச்சிருப்பா. அதுக்கு தங்க வாசல் பங்காறு வாக்கிலின்னு பெயர் அதற்கு. அந்த கதவை சாத்துவா, சாத்திட்டு பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை மூலஸ்தானத்தை சாத்தின சாவிய அர்ச்சக சுவாமி தோல்ல போட்டுருவார். அவர் திரும்ப வந்து திறக்கிற வரைக்கும் கோவில் திறக்க மாட்டார். இப்படி மூலவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய துவாரபாலகா பக்கத்துல இருக்கக்கூடிய கதவை சாத்தி பூட்டு போட்டுண்டு, இந்த பங்காறு வாக்கிலின்னு சொல்லக்கூடிய தங்க வாசலையும் பூட்டிண்டு, நாம பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ள போறது வெளியில வரதுன்னு வச்சுட்டு இருக்கமே, ரெண்டு வாசல் நாலு வாசல் அதெல்லாம் கூட பூட்டிட்டு பெருமாள் வெளியில கிளம்புறாரு. எப்படி நாம வெளியில கிளம்பினா ஆத்த பூட்டிட்டு போறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பூட்டிண்டு ஆயிடுத்து. பெருமாள் தன்னுடைய தர்மபத்தனையுடைய திருநட்சத்திரம் பிறந்தநாள் திருச்சானூருக்கு போனோம், ஆத்த சேஃபா பூட்டிண்டார். ஒன்னும் இல்லாத நம்ம ஆத்தையே பத்து முறை பூட்டிட்டு பூட்டு இழுத்து பார்த்துட்டு போறோம். அத்தனை ஐஸ்வர்யத்தோட கூட பல கோடிகளுக்கு அதிபதியா பல சொத்தை வச்சுட்டு இருக்கிற பெருமாள் அவன் எத்தனை கிராகிருத்தியா பூட்டணும், எல்லா வாசலையும் பூட்டி ஆயிடுத்து. இப்ப ஆனந்த நிலைய விமான பிரதட்சிணமா தலையில முதல்ல ஜீயர் சுவாமி தாயாருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் தலையில வச்சுப்பார். ஜீயர் சுவாமிக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஏகாங்கி சுவாமிகள் எல்லாம் இந்த பிரசாதத்தை ஆளுக்கு ஒரு கூட தலையில வச்சுப்பா. இந்த திருவாபரண பெட்டியை நிர்வாக அதிகாரி எடுத்துப்பான் தலையில வச்சுண்டு. அப்படி மங்கள வாத்தியம் வாசிச்சுண்டு ரெண்டு பக்கம் தீவட்டியை பிடிச்சுண்டு ஆனந்த நிலை விமான பிரதட்சிணத்தை அந்த பிராகாரத்தை அப்படியே பிரதட்சிணமா வந்து கொடிமரத்து வரைக்கும் வந்து கோவில் வாசலுக்கு வந்து மகாத்வாரம்னு சொல்லக்கூடிய ராஜகோபுரத்துக்கு வெளியில வந்து பெருமாள் புறப்பாடு கண்டருள்ற மாடவீதி திருவேங்கடமுடியான் சன்னதி ராஜகோபுரம் தொடங்கி அப்படியே மாடவீதி திருவேங்கடமுடியான் சன்னதி சுவாமி புஷ்கரணி வராக பெருமாள் சன்னதி இதெல்லாம் கூட பிரதட்சிணமா வருவா. கோவில் வாசல்ல சகஸ்வதி பாலங்கார சேவைன்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் சேவை நடக்கிற மண்டபத்துக்கிட்ட ரெண்டு யானை நின்று இருக்கும். உள்ளேந்து வராளோ இல்லையோ, அப்ப அந்த திருவாபரண பெட்டி அந்த புடவை அந்த முக்கியமான வஸ்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு பெட்டி ஒரு கூடையை வந்து ஏல பண்ணி அதுக்கு மேல ஒரு பட்டு வஸ்திரம் போட்டு கட்டி ஜீயர் சுவாமியினுடைய பிரதிநிதியா ஒரு ஏகங்கி சுவாமி இருப்பார். அவருக்கு தலையில பரிவட்டம் எல்லாம் கட்டி அவருக்கு ஷடாரி சாய்ச்சிருப்பா உள்ள. அந்த மரியாதையோடு பெருமாளுடைய பகுமானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட அவர் யானை மேல ஏறிப்பார். அவருக்கு பின்னாலே சாமரம் பரிமாறுவதற்காக ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் ஏறிப்பார். இந்த முன்னாலே இருக்கக்கூடிய ஏகாங்கி பெருமாள் தாயாருக்காக வாங்கி வைத்த திருவாபரண பெட்டி, பெருமாள் தாயாருக்காக வாங்கி வைத்த மாலை, உடுத்து கலைந்த சந்தனம், துளசி, புஷ்பம், மஞ்சள், குங்குமப்பூ, பரிமளம், பச்சகற்பூரம், மஞ்ச கொத்து, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி ஒரு கூடையில போட்டு எல்லாத்தையும் ஒரு பட்டு வஸ்திரத்தை போடி மூடி வச்சிருக்காளோ இல்லையோ, கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த கூடையை வச்சுட்டு உட்காந்துப்பார். யானை பேர்ல ரெண்டு பக்கம் கால போட்டு பின்னால ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவருக்கு சாமரம் பரிமாறுவார். அவருக்குன்னா அந்த பிரசாதத்துக்கு, பெருமாளுடைய பிரசாதத்துக்கு தாயாருக்கு போகக்கூடிய பரிசுக்காக சாமரம் பரிமாறுவர். அப்படியே மாடவீதி பிரதட்சிணம் வருவா. வராக பெருமாள் சன்னதி பிரதட்சிணம் வந்து அப்படியே வாசல்ல வந்து மலை இறங்கி நடந்து வரோம் பாருங்க, நடப்பாதைன்னு சொல்லிட்டு மலைக்கு ஏறி போறோம் இறங்கி வரோமா, ரெண்டு பாதை. ஒன்னு அலைப்பிரியன்னு சொல்லக்கூடிய நம்ம மலைக்கு பஸ்ல போறப்போ இருக்கக்கூடிய பாதை, லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி, பெருமாளுடைய திருவடிகள், எந்த இடத்துல திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயண காலட்சேபம் பண்ணார்னு சொல்றமோ அந்த படிகளுக்கு அலிப்பெரியன்னு பெயர். அந்த மார்க்கம் ஒண்ணு, ஸ்ரீவாரிமெட்டுன்னு சீனிவாச மங்காபுரத்துல இருந்து போகக்கூடிய மார்க்கம் ஒண்ணு, அதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய அலிப்பெரிய மெட்டு இருக்கு பாருங்க, அது எங்க தொடங்குறதோ இறங்குறச்ச அந்த இடம் வரைக்கும் வருவா. அதுதான் திருமலையினுடைய எல்லை, அதாவது திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய திருமலை ஊரோட எல்லை, அது வரைக்கும் யானை வரும். இதுக்கு மேல எல்லாத்தையும் தலையில சுமந்துட்டு மனுஷா கால்நடையா படி இறங்கி வரணும், அந்த 3600 படிகளை இறங்கி வரணும். அது வரைக்கும் ஆச்சரியமா ரெண்டு பக்கம் தீவட்டி பிடிச்சுண்டு மங்கள வாத்தியம் எல்லாம் வாசிச்சுண்டு கல்யாண ஊர்வலம் மட்டுமா இந்த யானை மேல இருக்கக்கூடிய ஏகாங்கி சுவாமி ஜீயர் சுவாமிகள் அதிகாரிகள் ஸ்ரீவைஷ்ணவா எல்லாரும் அந்த பிரசாதத்தோடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. இப்படி எடுத்துட்டு வரத்துக்கு பெருமாள் படி அப்படின்னு பெயர். பெருமாள் படின்னா பெருமாள் தாயாருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, தாயாருடைய கோட்டா அது, அவளுடைய பிறந்த நாளுக்கு அவளுக்கு பெருமாள் கொடுக்கக்கூடிய பரிசு. இப்படி சுவாமி தேசகன் திருநட்சத்திரத்துக்கு மேல இருந்து வரும், இவ்வளவு வராது திட்டமா வரும், அதுக்கு பெருமாள் படின்னு பெயர். மணவாள பாமணிகள் திருநட்சத்திரத்துக்கு வரும், அதுக்கு பெருமாள் படின்னு பெயர். திருமலை நம்பிகள் திருநட்சத்திரத்துக்கு வரும், அதுக்கு பெருமாள் படின்னு பெயர். அந்த மாதிரி பெருமாள் யாருக்காக அவ பிறந்த நாள் கொடுக்கிறாரோ அதுக்கு படின்னு பெயர், அவளுடைய கோட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி பஞ்சமி தீர்த்த உற்சவத்திற்கு தாயாருக்கு கொடுக்கக்கூடிய பெருமாள் படி. அன்னைக்கு ஊரே ஒரே பரபரப்பா ரெண்டு பட்டு போயிடும். திருப்பதியே படி எங்க இருக்கு இப்போ, படி கிளம்பிட்டா, படி இங்க வந்துட்டா, படி அங்க வந்துட்டான், படி படி படின்னு ஒரு நாளைக்கு 1000 படி வரும் எல்லாருடைய வாயிலையும். ஒரு பக்கம் கையில போனையும் டிவியும் வச்சுட்டு படி எங்க இருக்குன்னு பாத்துட்டே இருப்பா. இன்னொரு பக்கம் தாயார் இங்க திருச்சானூர்ல என்ன உற்சவம் கண்டருளின் இருக்கான் அதை காட்டின் இருப்பான் டிவியில. அப்படி ஆச்சரியமா அந்த மலையினுடைய எல்ல வரைக்கும் யானையில வருவா. இதுக்கு அலங்காரமா அர்ச்சக சுவாமி பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை சாத்தின சாவி கொத்து இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய சாவி கொத்தை கழுத்துல தோல்ல போட்டு வருவார், துண்டாட்டமா போட்டு வருவார் அது வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் இதுக்கு மேல யாரையும் பாக்குறதுக்கு தயாரா இல்ல, யாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு என்னுடைய ஆமடியாளுடைய பிறந்த நாள், அவளை பாக்குறதுக்காக திருச்சானூருக்கு பரிசுகள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு முழுக்க நான் அவளோட தான் இருக்க போறேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திருமஞ்சனம் கண்டருளி, அவ பஞ்சமி தீர்த்தத்துல ஆச்சரியமா தீர்த்தவாரி கண்டருள்றத பாத்துட்டு, அவளுக்கு நான் கொண்டு போன பரிசுகளை எல்லாம் அணிவித்து, அந்த புடவை அந்த திருவாபுரம் அதெல்லாம் உடுத்திண்டு, அவ அந்த அழகை எனக்கு காட்டணும், அதை நான் பாக்கணும், ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடணும், சந்தோஷப்பட்டு நான் அப்புறம் தான் வருவேன். இன்னைக்கு ராத்திரி தான் மலைக்கு திரும்ப போறேன், நான் வரேன் கிளம்புறேன். இங்க இருந்தா யாரானும் தொல்லை பண்ணிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருப்பீங்க. அப்ப நான் எப்படி பிராட்டியோட அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது? அதனால நான் கிளம்புறேன்னு விட்டு பெருமாள் ஆத்த பூட்டி சாவி எட்டு போறான். ஒரு காலத்துல அர்ச்சக சுவாமியும் கூட அப்படியே அந்த படியோட இறங்கி வந்து திருச்சானூர்ல எல்லா உற்சவமும் முடிஞ்சு தாயார் பஞ்சமி தீர்த்தம் ஆகி பெருமாள் கொடுத்த பிறந்தநாள் பரிசை எல்லாம் சாத்திண்டு புறப்பாடாவா சாயங்காலம். அது வரைக்கும் அர்ச்சக சுவாமி அந்த கழுத்துல இருக்கிற சாவி எடுக்காம தாயாரோடய இருப்பாராம். அப்படின்னா பெருமாள் தாயாரோட இருக்கான்னு அர்த்தம். அது முடிஞ்சு இவர் என்னென்ன பரிசு எல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அந்த புடவையை உடுத்திண்டு அந்த திருவாபுரணத்தை சாத்திண்டு அதெல்லாம் கொண்டு தாயார் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு தன்னுடைய அழக காட்டினா பெருமாள் பார்த்து ரொம்ப நன்னா இருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு தாயாரை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போயிடுவார் ஐதீகம். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சக சுவாமி போய் சாயங்காலம் 6-7 மணிக்கு சம்மதி திறந்து திருவாரதன் ஆகும். அது வரைக்கும் சேவை கிடையாது, பெருமாளுக்கு ஒரு தீர்த்தம் கூட கிடையாது. கார்த்தால சாப்பிட்டதோட சரி, பெருமாள் இங்க சாப்பிடுற ரோட்டியோ தாயாரோட சேர்ந்து அங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப நிறைய ஜனங்கள் எல்லாம் வரா, அவ்வளவு நேரம் சன்னதியை மூடி வச்சா நஷ்டம் வருதுன்னு எத்தையும் கனெக்ட் பண்ணி இப்ப அதை நிறுத்திட்டோம். இப்போ அந்த ஊர் எல்லைன்னு சொல்லக்கூடிய மலை இறங்கி வரமே தொடங்குறது அது வரைக்கும் தான். அங்க ஆச்சரியமா ஒரு 100 கால் மண்டபம் இருப்போம், அந்த மண்டபத்துல ஒரு தாயார் இருப்பா, அந்த இடம் வரைக்கும் வருவா, அதுதான் திருமலையுடைய எல்லை. அது வந்த உடனே அர்ச்சக சுவாமி திரும்ப கிளம்பி கோவிலுக்கு போயிடுவார், அவர் போய் கோவில திறப்பார், பப்ளிக் தரிசனம் ஆரம்பிச்சிடும், ஜனங்கள்லாம் பெருமாள் சேவிக்க ஆரம்பிச்சிடுவா. அங்க பெருமாள் ஆச்சரியமா அந்த மஞ்ச தாட்டுக்குள்ள இருந்து எட்டி பாக்குறது போல இருப்பான் பெருமாள். அது ஒரு ஆச்சரியமான சேவை, அதை சேவிக்கிறதுக்கு பிராப்தமான வாழ்நாள்ல ஒரு முறையாவது எல்லாருக்கும். இப்ப இந்த படி யானை படியெல்லாம் இறங்காதோ இல்லையா, அதனால யானை மேல மலை எல்லையோட நின்றுடும். யானையிலேருந்து இறங்கி தலைமையில வச்சுட்டு ஜீவர் சுவாமிகளால நடக்க முடியாது, அவ வரமாட்டா. அர்ச்சகா ஏகாங்கிகள் இந்த 30 கூடையை தூக்குறதுக்கு 30 சீவைஷ்ணவா, அவளுக்கு கால வலிக்கிறது கழுத்தை வலிக்கிறதுனா அவளுக்கு மாத்தி கூடைய தலையில வாங்கிக்கிறதுக்காக ஒரு 20 சீவைஷ்ணவா கூட போவா, ஒரு 50 சீவைஷ்ணவா போவா. சீவைஷ்ணவா தான் தூக்கணும், வேற யாரும் தொடக்கூடாது. அப்படி அந்த மலையை இறங்கி ஆச்சரியமா வந்து மலையடிவாரத்துக்கு இறங்கி மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி கிட்ட வந்தா விட்டு அந்த படின்னு சொல்லக்கூடிய அந்த கூடைக்கு ஒரு ஆர்த்தி ஆகும். அங்க பெரிய கருடன் நின்று இருக்காரு பாருங்க மலை இறங்கி வர இடத்துல, அந்த இடத்துல ரெண்டு யானை வந்து நிற்கும். அந்த ரெண்டு யானை எந்த யானைன்னா கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி யானை. மலையில இருந்த ரெண்டு யானை திருவேங்கடமுடியான் சன்னதி யானை, அது மலை அடிவார மலை எல்ல வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போச்சு. இப்ப கோவிந்தன் சன்னதி யானை வந்து காத்துட்டு இருக்கோம். திரும்பி பழையபடி ஏகாங்கி சுவாமி அந்த பிரசாதத்தோட கூட யானை மேல ஏற்றி உட்கார வச்சு பின்னாடி ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டு சாம்பரம் பரிமாறிட்டு போவார். அங்கிருந்து நேரம் அப்படியே இறங்கி வந்து கோதண்ட ராமர் சன்னதினு சொல்லக்கூடிய ராமர் சன்னதி வாசலுக்கு வருவா. வந்த உடனே ஒரு நிமிஷம் ராமருக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னுடைய ஆம்படியாளுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன் பாருன்னு ராமருக்கும் சீதைக்கும் காட்டுறப்பல காட்டிட்டு பெருமாள் ராமர் சன்னதி பிரதட்சிணமா அப்படியே கோவிந்தராஜர் கோவில் கிட்ட வருவார். கோவிந்தராஜர் கோவில் கிட்ட வந்தாருன்னா கோவிந்தன் சன்னதி கிட்ட வந்து கோவிந்தராஜனுக்கும் புண்டரீகவள்ளி தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் இந்த பாருங்க என் பத்மாவுக்காக இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன்னு காட்டுற மாதிரி பெருமாள் ஒரு நிமிஷம் நிப்பார். அந்த படியெல்லாம் காட்டுவார். காட்டிட்டு மணவாள மாமணிகள் சன்னதி சுவாமி தேசிகன் சன்னதி எல்லாம் கடந்து திருச்சானூருக்கு கால்நடையாவே போய் சேருவார். திருச்சானூர் தாயார் சன்னதிக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஆச்சரியமா பஞ்சமி தீர்த்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மண்டபம், சின்ன 4 கால் மண்டபம் இருக்கும் கருங்கல் மண்டபம். அந்த மண்டபத்துல தலையில யானை மேல என்ன கூடையில எல்லா பிரசாதமும் வச்சுருக்காலும் அந்த ஒரு கூடையை மாத்திரம் இறக்கி வச்சு விசேஷமா அதுக்கு திருவாராதனம் உபச்சாரம் எல்லாம் பண்ணுவா திருச்சானூர் அர்ச்சகா. பெருமாள் அத்தனை ஆசனையா மலையிலிருந்து தன்னுடைய ஆமடியாளுக்கு என்னென்ன கொடுத்து அனுப்பினாரோ அதெல்லாம் மரியாதையா வணங்கி வரவேற்று அதுக்கு உபச்சாரம் பண்ற மாதிரியா கணக்குது. அதனால அந்த மண்டபத்தை நன்னா அலம்பி சந்தனம் எல்லாம் பூசி வாழைமரம் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டி மாவிள கொத்து எல்லாம் கட்டி ரொம்ப நன்னா வச்சிருப்பா. மாக்கோளம் மெழுகு எல்லாம் இட்டு அவ்வளவு நன்னா வச்சிருப்பா. அந்த மண்டபத்துல இந்த கூடை ஏல பண்ணி பெருமாளுக்கு பண்றது போல அதுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி தூப தீபங்கள் எல்லாம் சமர்ப்பித்து பழம் எல்லாம் அம்சம் பண்ணி ஒரு ஆரத்தி பண்ணி திரும்ப யானை மேல ஏத்தி அப்படியே ஆச்சரியமா தாயாருடைய குளக்கரைக்கு வந்து சேரும். அது தாயார் குளக்கரைக்கு வந்துதானா குளத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு சூரிய நாராயண பெருமாள் சன்னதி முன்னாடி வந்து நின்று அவருக்கு என்னெல்லாம் கொண்டாந்துருக்கேன்னு காட்டிட்டு சாமி உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் என் ஆமடியால நானும் சேர்ந்தோம், அவளுடைய பிறந்த நாள் நிக்கிறதுக்காக வந்திருக்கேன், உனக்கு நன்றிடாப்பா அப்படின்னு பெருமாள் சொல்ற மாதிரியான ஒரு பாவம் அது. அதன் பிறகு தாயாருடைய சன்னதி மாடவேதி பிரதட்சிணமா வந்து, தாயார் சன்னதியை பிரதட்சிணமா சுற்றிட்டு வந்து சூரியநாராயண பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான தாயாருடைய கங்கை கொண்டான் மண்டபம் என்று சொல்லக்கூடிய தாயார் உற்சவ சமயத்திலே நடுவுல இறங்கி தோசை சாப்பிடக்கூடிய இடம், பிரசாதம் அம்சிக்கக்கூடிய இடம் கங்கை கொண்டான் மண்டபம்னு பெயர், கங்கனா மண்டபம்னு வா. அந்த மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய மண்டபம் பஞ்சமி தீர்த்த மண்டபம்னு பெயர். வருஷத்துல ஒரு நாள் இந்த பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு மட்டும்தான் தாயார் அங்க எழுவா, அதனால பஞ்சமி தீர்த்த மண்டபம்னே பெயர். அங்க வந்து சேரும் இந்த படியெல்லாம். இது மலையில இருந்து தாயாருக்கு பஞ்சமி படி வரக்கூடியதான உற்சவம் இது. இப்ப மலையிலிருந்து தாயாருக்கு பஞ்சமி தீர்த்த படி வந்துடுத்து, இத ஒரு அரை மணி நேரத்துல சொல்லி முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதை டிவியில அவன் காட்டுறத நாம நேர போய் பாக்குறதுன்றது ஒரு அனுபவம். நேர போய் பார்த்து கூடவே அந்த படியோட நடந்து வரத்துக்கு கொடுத்து வைக்கலன்னாலும் டிவியில பாக்குறதும் இன்னொரு அனுபவம் தான் அது. படி கோவிந்தராஜர் கோயில்கிட்ட வந்துடுத்து, ராமர் கோயில்கிட்ட வந்துடுத்து, திருச்சானூர் எல்லைக்கு வந்துடுத்து, புஷ்கரணி கரைக்கு வந்துடுத்து, மாடவேதி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கு, பஞ்சமி தீர்த்த மண்டபம் கிட்ட வந்துடுத்து அப்படின்னு சொல்றச்சே நமக்கு ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தம். பெருமாள் படி வந்துடுத்து. அன்னைக்கு பஞ்சமி தீர்த்தம்ன்றது ஒரு உற்சவமா இருந்தாலும் நாம சேவிக்க வேண்டியது ரெண்டு உற்சவம். ஒன்னு இங்க தாயாருக்கு நடக்கக்கூடிய உற்சவம், தாயார் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பொறுப்பாடு கண்டுறா என்ன நடக்கிறதுன்னு இங்க உற்சவம். இன்னொன்னு திருவேங்கடமுடையான் தாயாருக்காக என்னெல்லாம் எடுத்துட்டு இங்க வரான்னு அந்த பெருமாள் படி வரக்கூடிய படி புறப்பாடுன்றது இன்னொரு உற்சவம். ரெண்டுத்தையும் சேவிக்கணும். இங்க இவ எப்படி விழாக்கோலம் பூணுகிறாள், என்னெல்லாம் அனுபவிக்கிறாள், அங்க அவன் எப்படி வந்து தனக்கே பிறந்த நாள் மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு தலையில சுமந்துட்டு பக்தாளுக்கு சேவை கூட இல்லைன்னு கோவில போட்டிட்டு வரான், இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படி ரெண்டு உற்சவங்கள் மாத்தி மாத்தி டிவியை ரெண்டா டிவைட் பண்ணி, ஸ்கிரீனை ரெண்டா டிவைட் பண்ணி, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, இங்க என்ன நடக்கிறது அங்க என்ன நடக்கிறதுன்னு காட்டி வரணும்னு சொல்லிட்டு இருப்பா மாத்தி மாத்தி, ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. இப்போ பெருமாளுடைய படி தாயார் எழுந்தோடி இருக்கக்கூடிய பஞ்சமி தீர்த்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்துடுத்து. இதுவரைக்கும் பெருமாள் படியினுடைய பிரபாவம், இனி தாயார் பஞ்சமி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பிறந்த நாள் என்று காற்றால இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன உற்சவம் கண்டுருள்றான்றது அடுத்த பாகம் இரண்டாவது கட்டம். இதனுடைய வர்ணனம் நாளைக்கு. ஈசானாம் ஜகத்ரோஸ்ய வேங்கடபதேர் விஷ்ணோர் பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத்ஷாந்தி சம்வர்த்தினேம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதிகுணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜகன்மாதரம் அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் ஏய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே ஸ்ரீமதே அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீநிவாச பரபிரம்மனே நமஹ ஸ்ரீமத்யை பத்மாவதி தேவ்யை நமஹ.